வணக்கம். என் பேர் கோபு. இது காந்தி ஸ்டடி சென்டருடைய வாராந்திர மேலயத்தனமா வாராந்திர புஸ்தக விமர்சனத்தில் நான் விமர்சிக்கும் நான்காவது புத்தகம். நான் பேசும் நான்காவது விமர்சனம், நான்காவது புஸ்தகத்தை விமர்சனிக்கிறேன். ஆக்சுவலாக நான் முதல்ல சஜஸ்ட், இந்த வாரம் என்னை சரவணன் கூப்பிட்டு பேசணும்னு சொல்கிறச்ச, இல்லை நான் கிளியராக இருக்க பார்த்தாரு. பேச சொல்கிறச்ச நான் ஒரு புஸ்தகத்தை சஜஸ்ட் பண்ணேன், அதை அவர் நிராகரித்துக்கிட்டார். அந்த புக்கு ஜெயிலில் உட்காந்துட்டுருக்கு, அது ஜாமீன் கிடைக்காம. ரெண்டாவது புஸ்தகம் நான் ஒன்று சொன்னேன், ஆனால் அது புஸ்தகம் வீட்டில் டக்குன்னு கிடைக்கல, அது இல்லாமல் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இது நான் மூணாவது தேர்ந்தெடுத்த புஸ்தகம். டார்வின்ஸ் ஆர்மாதா அப்படிங்கிற புஸ்தகம். ஆர்மாதா அப்படின்னா ஸ்பானிஷ் வார்த்தை, அது கடல் படைன்னு அர்த்தம். டார்வின் ஒரு விஞ்ஞானி, அவருக்கு என்ன கடல் படைன்னு யோசிக்கலாம். அது கொஞ்சம் சொன்ன உடனே கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா விஷயம் தெரியும். நம்ம வந்து பயணிகள் கதைகள் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய வரலாற்றுகள் படிச்சிருக்கோம். ஃபாகியான் கியூன்சாங்லாம் நம்ம ஸ்கூல்லேயே பார்த்துருக்கோம். மார்க்கோ போலோ ரொம்ப புகழ்பெற்ற பயணி, உலக பயணி. அப்புறம் கொலம்பஸ், வாஸ்கோ ட காமா இவங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனாங்க. இவங்களை பற்றி அவங்களுடைய பயண நூல்கள்லாம், அவங்க போன பயணங்களை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். இந்தியாவில் ரொம்ப புகழ்பெற்றவர் வந்து இபின் பத்தூதா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவருடைய பயணக்கட்டுரையும் ரொம்ப வரலாற்று குறிப்பு மிக்க. இதை தவிர இந்தியாவுக்கு இன்னொருத்தர் பொதுவாக சொல்கிறேன், அல்பருணின்னு ஒருத்தர் வந்தார். அல்பருணியுடைய பயணக்கட்டுரை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் படிச்சிருக்க மாட்டாங்க. அல்பருணி ரொம்ப வித்தியாசமான ஒரு பயணக்கட்டுரை, ஏன்னா அது ஒரு விஞ்ஞானியின் பயணக்கட்டுரை. மற்றவர்கள்லாம் வந்து மத சார்பாகவோ வியாபாரம் சார்பாகவோ பொதுவாகவோ வந்தவர்கள், ஒரு விஞ்ஞான பயணக்கட்டுரை. அல்பருணிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான பயணக்கட்டுரை, விஞ்ஞானியோட பயணக்கட்டுரைங்கிறது வந்து 18வது நூற்றாண்டு கடைசியில் தான் வருது. அல்பருணி வந்து கஸ்னி மொஹமெடுக்கு அப்புறம் வந்தவர். ஒரு 800 இயர்ஸ்க்கு அப்புறமா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்துக்கு போய் ஃப்ரான்ஸுக்கு போய் அவருடைய இதெல்லாம் இருக்குது. ஆனால் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எழுத்த நம்ம வந்து பயணக்கட்டுரையாக யோசிக்கிறது இல்லை. ஒரு சயின்டிஸ்ட் ரைட்டிங்ஸ், ஒரு ஃபிலாசபர், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் ஒரு வெரி லியோனார்டோ டா வின்சிக்கு அப்புறமா வந்து அந்த மாதிரி ஒரு மல்டிஃபாசினட் பர்சனாலிட்டி வந்து ரொம்ப குறைச்சது அவர் அந்த விதத்தில் பார்த்தோம். ஃப்ராங்க்லின்க்கு அப்புறமா வந்து அந்த காலத்தில் 1770ஸில் கேப்டன் ஜேம்ஸ் குக் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மேன் கப்பல் படை எடுத்து உலகத்தை நிறைய சுற்றி, அவருடைய ட்ராவல்ஸ் ஆஃப் கே ஜேம்ஸ் குக் வந்து ரொம்ப ஃபேமஸ். சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஆனால் ரியலி வந்து சயின்டிஃபிக் ஜர்னி அப்படிங்கிறதோடைய ஒரு நரேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஜஸ்ட் பின்னாடி 1799 ஒரு ஜெர்மன் அலெக்சாண்டர் ஃபான் ஹம்போல்ட் அப்படிங்கிற ஒரு மகா மேதை, ஐசக் நியூட்டனுக்கு அப்புறமா ஒரு ஐரோப்பிய கண்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற விஞ்ஞானி அப்படின்னு யாரும் கேட்டோம்னா அந்த ஹம்போல்ட் சொல்லுவோம். அந்த ஹம்போல்ட் வந்து திரு பர்சனல் நரேட்டிவ் ஆஃப் தி ஈக்கனாக்டிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் த நியூ காண்டினென்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு புஸ்தகம் எழுதினார். அவர் 5 வருஷம் போனார் அமேசான், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா. அவர் போடுச்ச ஜெஃபர்சன் பிரசிடென்ட் அந்த யூஎஸ்எல்லாம் கிட்டம் வாங்கி 2வது பிரசிடென்ட் இருக்கார், 3வது பிரசிடென்ட் ஜெஃபர்சன் அவர் கூப்பிட்டு. ஸோ அந்த பயணக்கட்டுரை ஃபேமஸ். இந்த பயணக்கட்டுரைக்கு அப்புறமா மிகவும் பிரபலமானது டார்வினுடைய வாயேஜஸ் ஆஃப் த பீகிள் அப்படிங்கிற, வாயேஜ் ஆஃப் த பீகிள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். டார்வின் போனது 1831 போயிட்டு 1836 திரும்பி வர்றார். நம்ம விஞ்ஞான கட்டுரை, விஞ்ஞான பயணக்கட்டுரை, டார்வின் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச முக்கால்வாசி ஃபேமஸ் தெரிஞ்ச புஸ்தகம் வந்து ஆரிஜின் ஆஃப் த ஸ்பீஷீஸ் அப்படின்றது. அவர் 1831 போயிட்டு 1836 திரும்பி வந்துட்டார். 5 வருஷத்தில், 2 வருஷம் போக வேண்டியது, 5 வருஷம் போயிட்டு வந்தார். இந்த புஸ்தகத்தை 1858 எழுதினார். அந்த கப்பல் பயணம் போயிட்டு வந்து 22 வருஷம் கழிச்சு எழுதினார். இதுக்கு முன்னாடியே அவர் வந்து வாயேஜ் ஆஃப் த பீகிள், நான் நினைச்சிருந்தேன் எங்கே இருக்குன்னு தெரியல, வாயேஜ் ஆஃப் த பீகிள்ன்ற புஸ்தகத்தை அவர் போன பயணத்தை வந்து எழுதினார். இது பொதுமக்களால் படிக்கும், இது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷும் கஷ்டமாக இருக்கும், பயாலஜி தெரிஞ்சாங்களே கொஞ்சம் பயாலஜியும் கஷ்டமாக இருக்கும், பயாலஜி தெரியலன்னா இங்கிலீஷ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதையும் பொதுமக்களால் படிக்க முடியும், ஓரளவுக்கு படி பொதுமக்களுக்கு தான் எழுதினார். இன்றைக்கி ஓரளவுக்கு டெக்னிக்கலான புஸ்தகம் இல்லை, நியூட்டன் அளவுக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி லெவல் கிடையாது அந்த புஸ்தகம். டார்வின் எழுதின ஹம்போல்ட்டுடைய புஸ்தகம் படித்து தான் டார்வினுக்கும் அந்த உலகளாவிய ஒரு பயணம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது. டார்வின் பண்ணதுக்கப்புறமா மற்றவர்கள்லாம் அந்த புஸ்தகம் ரொம்ப பிரபலமாகி மற்றவர்களும் போனார். ஆனால் நம்ம டார்வின் பற்றி தான் பற்றி மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் இந்த பர்டிகுலர் புஸ்தகம் நிறைய பேர் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருந்தது. மற்ற மூணு பேர் இருந்தாங்க இதுக்கு பின்னாடி. இதில் கேப்டன் ஐ மீன் ஜோசப் ஹுக்கர்னு ஒருத்தர், தாமஸ் ஹக்ஸ்லி அப்படின்னு ஒருத்தர், தாமஸ் ஹக்ஸ்லியுடைய வாரிசான அல்தூ ஹக்ஸ்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ஃபர்ட் ரசல் வாலஸ் அப்படிங்கிறார். வாலஸ் வந்து 1859 ஒரு லெட்டர் அனுப்புறார். வாலஸ் இந்தோனேஷியாவில் இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு லெட்டர் அனுப்புறார். அந்த டெண்டன்சி ஆஃப் ஸ்பீஷீஸ் டு வேரி இன்ஃபைனைட்லி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எஸ்ஸையாக டார்வினுக்கு தனியாக அனுப்புறார். பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணாங்க. இதை அனுப்பிச்சு இதை வந்து ஏதாவது பத்திரிகையில் அதாவது சயின்டிஃபிக் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தகுதியானதா அப்படின்னு அவர் கேட்டு அனுப்புறார். டார்வினுக்கு வந்து தண்டர்போல்ட் ஃப்ரம் த ஸ்கை அப்படின்னு. ஏன்னா அவர் 22 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி 20 வால்யூமாக சேகரித்து அவர் பப்ளிஷ் பண்ணோன்னு நினச்ச ஒரு தியரி ஆஃப் எவல்யூஷனை இந்த ஆள் ஒரு 20 பக்கத்தில் சமரைஸ் பண்ணி இதை விட சுருக்கமாகவோ கிளியராகவோ சமரைஸ் பண்ண முடியாத மாதிரி அங்கேருந்து வந்து எழுதுறாரு. டார்வினுக்கு அப்போ வந்து ரொம்ப பிரபலமான ரெண்டு ஃப்ரெண்டு, ஒன்று ஹுக்கர், இன்னொன்று அவருடைய குருநாதர் சார்ல்ஸ் லயல் அப்படிங்கிறவர். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக சார்ல்ஸ் லயல் வந்து எழுது எழுது எழுதுன்றாரு, ஆனால் நான் சேகரிக்கிறான்றாரு. ஆனால் சேகரிக்காது. இது வந்த உடனே என்ன ஆகுது, லயலும் ஹுக்கரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி சார்ல் அப்போ டார்வினுடைய குழந்தை வந்து ரொம்ப சீரியஸாக உடம்பு சரியில்லாமல் போய் அந்த குழந்தை 2 தவறி போயிடுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இந்த தேரியை தனியாக கொண்டு வந்தேன் ஏதாவது எழுதியிருக்கியா, இல்லை நான் பப்ளிஷே பண்ணலை, ரெண்டு லெட்டர் மட்டும் எழுதியிருக்கேன். அந்த ரெண்டு லெட்டரை கொண்டான். ஆசா கிரேன் ஹார்வர்ட் ப்ரொஃபஸருக்கும் ஹுக்கருக்கு என்னோட ஒரு லெட்டரும் அதில் எடுத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, டார்வின் வந்து என்னுடைய தேரியை இன்னொருத்தன் எடுத்துட்டான், ஆனால் அவன் எனக்கு அமிச்சிருக்கான், இப்போ நான் வந்து அதை சொன்னேன்னு சொன்னேன்னா அவன்கிட்ட திருப்பின மாதிரி இருக்கும், எப்படி நான் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனத்தாக்கத்தில் இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ இத்தனை சேகரிச்சிருக்க, அவனை வந்து இந்தோனேஷியாவில் இருக்க, அவனுக்கு நான் லெட்டரை கேட்டு நான் திருப்பி வரதுக்குள்ளே விடிஞ்சிடுவேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று செய்கிறோம், உன் பேப்பரையும் அவன் பேப்பரையும் சேர்த்து ஒரு பேப்பராக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஏன்னா இவருக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையான நிலைமையில் இருக்கேன், நான் செய்யணும், அவனோட நான் ஜாஸ்தி செஞ்சுருக்கேன், ஆனால் அவன் என்ன நம்பி அனுப்பிச்சிருக்கான், இப்போ நான் அவன் புகழை எடுத்துனா திருடின மாதிரி இருக்கும், நேர்மை இல்லாத செயலாக இருக்கும், நான் என்ன செய்யறதுனே தெரியல, அப்படியே நுந்து நூலாகி அப்படியே என்ன படுறது தெரியாமல் இது போகாத குறைக்கு அது புத்திர சோகம் வேறு. ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்குது, நீங்கள் என்னவோ பண்ணுங்க அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த லினேயன் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி இருக்குது, அதில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து டார்வின் அண்ட் வாலஸ் கோ ப்ரெசன்ட் பண்ண மாதிரி பேப்பரை படிக்கிறாங்க. அந்த பேப்பருடைய தாக்கம் என்னன்னா, 30 பேர் தான் இருந்தாங்க அந்த ஆடியன்ஸ், இவ்வளோ பேர். அந்த வருஷத்து கடைசியில் லினேயன் சொசைட்டியோடைய சீஃப் வந்து, இது கொஞ்சம் டல்லான வருஷம் தான், முக்கியமாக எதுவும் நம்ம இந்த வருஷம் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற பேப்பருடைய தாக்கத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இருக்கிறதே பெரிய விஞ்ஞானிகள், இங்கிலாந்துல இருக்கிற பெரிய விஞ்ஞானிகளால என்ன தாக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. இது டார்வினுக்கே சொல்லலாம். ஏன்னா டார்வினுக்கு 3 முன்னாடி வாலஸ் ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார். அந்த ஆர்டிக்கல் வந்து அவர் எவல்யூஷனை பத்தி சொல்றாரு. டார்வின் அதை படிச்சுட்டு அதை பப்ளிஷ் ஆகுது. 8 கழிச்சு இன்னொரு லெட்டர் வருது வாலஸ் கிட்டே இருந்து டார்வின், நான் ஒரு லெட்டர் நினச்சினேன், ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணினேன், அதை ஏதாவது ஒரு விளைவு பாதிப்பு ஏதாவது ஒரு இது வரும்னு நினைச்சா ஒன்றுமே இல்லையே, யாருமே அதை மதிக்கலையா, அதை யாரும் பெருசாக நினைக்கலையா, இல்லை இல்லை ரெண்டு பேர் ரொம்ப பெருசாக நினைச்சாங்க. ஒன்று லயல், இன்னொன்று இந்தியாவில் இருக்கிற ஒரு பயாலஜிஸ்ட், அவங்க ரெண்டு பேரும் பெருசாக நினைச்சாங்க. ஆனால் டார்வின் அதை பெருசாக நினைக்கல. டார்வினே வந்து ஆல்ஃபர்ட் ரசல் வாலஸ் எவ்வளோ பெரிய விஞ்ஞானின்னு புரிஞ்சுக்கல, அதனால தான் விட்டுட்டார். அதை படிச்சப்பமா லயல் துரத்துறாரு, வரேன் 3 துரத்துறாரு, நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க, வெயிட் பண்ணாத, என்ன இருக்கோ பப்ளிஷ் பண்ணு. அதுக்கு அந்த லெட்டர் அந்த 2 ஆர்டிக்கல் வந்த உடனே அந்த தாக்கத்தில் வந்து டார்வின் சொல்கிறேன், நீ 3 சொல்லிட்டு இருந்தா நான் கேட்காம போனது பெரிய தப்பு, நான் பண்ண மிஸ்டேக் அது, சரி. ஆனால் அதை சமரசம் பண்ணிட்டேன். 1 கழிச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்ற லெட்டர் வந்து போய், ஏன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற வாலஸ் இங்கே அங்கே நம்ம தீவிரத்தீவாக தாண்டிட்டு இருக்க, அவரை வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தபால் வந்து அப்போ தான் வந்து ஸ்டீம் ஷிப்ஸ்லாம் கொஞ்சம் பிரபலமாகுது, சேலிங் ஷிப்பில் தான் மெயினாக போனோம். அந்த லெட்டர் அங்கே போகுது. அது போய் தெரிஞ்சப்புறமா இவர் வந்து வாலஸ் அன் ஆக்ட் ஆஃப் இன்க்ரெடிபிள் ஹியூமன் டீசன்சி என்ன சொல்றாரு, நீங்க செஞ்ச ரைட், நல்ல வேலை நீங்க இப்படி செஞ்சீங்க. அவரை 20 வருஷமா உழைச்ச உழைப்பு வந்து நான் ஏதோ ஒரு சின்ன கண்டுபிடிப்பு வந்ததுனால எனக்கு பேர் போயிருந்ததுன்னா நான் பெண்ணு, அதாவது டார்வினுக்கு என்னுடைய பேப்பர் இழைச்ச ஒரு பெரிய துரோகமாயிருக்கும் அப்படி சொல்லி நடக்கிற காரியமா இது. டார்வின் இதுக்குள்ள உலக புகழ் ஏற்கனவே பெற்ற பயாலஜிஸ்ட், அவர் டிராவலுக்கு ஃபேமஸ், மற்ற கொள்கைக்கும் ஃபேமஸ். இது அடுத்த லெவல், இது வந்து ஹிஸ்டாரிக்கல் லெவலுக்கு குத்திக்கிட்டு போகக்கூடிய பேப்பர். கரெக்ட். நீங்க சஞ்சய் இன்னைக்கு யாருக்கு வாலஸ் தெரியும், எத்தனை பேருக்கு வாலஸ் தெரியும், யாரும் எல்லாருக்கும் தெரியும். வாலஸ் ரொம்ப குறைச்சலான பயாலஜி வெளியில நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. வெளியில வந்துட்டு இங்கிலாந்து வந்தப்புறமா டார்வினிசம் ஒரு புக் எழுதுறாரு வாலஸ். கொள்கையெல்லாம் அவன் தான் பண்ணார். இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் நாட் ஜஸ்ட் சயின்டிபிக் கிரேட்னஸ் பட் ஆஃப் ஹியூமன் டீசன்சி. தட் இஸ் விஞ்ஞானத்தில் இவங்க பண்ற அயோக்கியத்தனம்லாம் நம்ம பாலிடிக்ஸ்ல பண்ற அயோக்கியத்தனத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க திருடுறது, அவங்க பொய் சொல்றது, பேரு புகழ வாங்குறது, இதெல்லாம் வந்து விஞ்ஞானத்துல பயங்கரமா பண்ணிக்காங்க. மற்ற தொழில் பண்ணிக்காங்க, கலை தொழில் பண்ணிக்காங்க. யாரோ ஒருத்தர் ஃபேமஸா சொன்னார், பெருவி பெரிய மனிதர்கள் பண்ண அல்பத்தனத்தெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ அல்பத்தனம் பண்ணியிருப்பாங்க. அது விஞ்ஞானத்துறையும் ரொம்ப உண்டு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பண்ணது வந்து டார்வின் வந்து இவர் விட்டு கொடுக்குறாரு, வாலஸ் அவருக்கு விட்டு கொடுத்து நீ தான் பண்ண. ஆனால் வந்து நான் பண்ண தேரி இது. இன்னைக்கு நம்ம வாலஸ் தெரியாத போனது வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தனா. ஏன்னா வாலஸ் அந்த போல் வந்துருக்கும். வாலஸ் இன்னைக்கு இந்த நான் இந்த ரெண்டு பேர் சொல்கிறேன் இல்லையா, இந்த ரெண்டு பேருடைய கப்பல் பயணங்களை பற்றியும், நடுவில் ரெண்டு பேர் போனாங்க புக்கர் அண்ட் ஆக்ஸ்லி, இவர்களுடைய கப்பல் பயணங்களை பற்றியும் இந்த புஸ்தகம். இவங்க மட்டும் தான் போனாங்கன்ட்டுல, கப்பல் பயணத்தில் அப்போ நிறைய பேர் போனாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சது கப்பல் கிடையாது, தரையில் தான் நிறைய கண்டுபிடிச்சாங்க. வேறு இடங்களில் போனாங்க. அதை பற்றி வந்து எழுதியிருக்கப்பட்ட இந்த புஸ்தகம் அயான் மெக்கால்மேன் வந்து சமீபத்தில் எழுதின 2009 தான் அந்த புஸ்தகம் அது. ஸோ இந்த புஸ்தகத்தை படித்த உடனே எனக்கு எனக்கு வந்து ஆக்ஸ்லி பற்றி கொஞ்சம் தெரியும், புக்கரை பற்றி ஒன்றுமே தெரியாது, வாலஸை பற்றி நல்லாவே தெரியும். இந்த புஸ்தகம் படித்தவொடனே ஹக்ஸ்லி ஹுக்கர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஹென்றி பேட்ஸ் ஒருத்தர் வாலஸோட போனார், அவருடைய கதையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியும்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். நாலு பேருக்கு சமமாக 5 நிமிஷம் போட்டோம்னா 1 hour ஆகிடும், அது முக்கால்வாசி ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாலஸை நான் கோட்டை விட்டுருவேன்ற பயத்தினால கடைசியில் தான் வாலஸ் வரார். அதனால் அந்த வாலஸோட யார் ஒரு அறிமுகம் முதலே சொல்லிவிட்டு, வாலஸ் முக்கால்வாசி என்னால் வாலஸ் சொல்ல முடியாது, ஏன்னா மற்ற மொழி பேர் சொல்கிறதுக்கே அந்த டைம் ஆகிடும். ஸோ இந்த டைமில் இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்கிறேன். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பற்றி சொன்னேன், குக் அண்ட் ஹம்போல்ட் பற்றி சொன்னேன். டார்வினுடைய முன்னோடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பா வந்து ஒரு டாக்டர், அவருடைய தாத்தா எராஸ்மஸ் டார்வின்னு இன்னொரு டாக்டர், அவரும் வந்து அவர் ஒரு ஃபாசிலை கண்டுபிடிச்சிருக்காரு. எராஸ்மஸ் டார்வின் காலத்தில் அப்போ டைனாசாருடைய ஃபாசிலெலாம் அப்பப்போ தேடி கண்டுபிடிக்கணும். எராஸ்மஸ் டார்வின் ஒரு டைனாசார், ஆனால் டைனாசார்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது, ஏதோ பெரிய மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அவங்க அந்த காலத்தில் வந்து அஷர்ன்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு, உலகம் 6000 வருஷம் தான் பழசுன்னு அவர் கேல்குலேட் போட்டு சொல்லிட்டார். பைபிளில் படிச்சுட்டு கேல்குலேஷன் போட்டு அவர் சொல்லிட்டார். டார்வின் வந்து ஒரு பக்தி பழம், அவருக்கு ஒரு பாதிரியாராக வேண்டியது. இன்ஃபேக்ட் இங்கிலாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிரியாராக ஆரம்பித்து பொழுது போகிறதுக்கு நேரம் நிறைய இருந்து விஞ்ஞானத்தில் வந்து நாத்திகராக மாறி விஞ்ஞானத்துக்கு தொண்டு செஞ்ச பாதிரிகள் வந்து ஒரு பெரிய படை. இங்கிலாண்டில் வந்து ராயல் சொசைட்டின்னு ரொம்ப புகழ்பெற்ற சொசைட்டி ஒன்று நியூட்டனுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தாங்க. அதில் 19th century பார்த்தீங்கன்னா பாதி பேர் பாதிரியாக தான், எல்லாம் பாதிரியாக இருப்பாங்க, எல்லாரும் பாதிரி நாத்திகிட்டு நான் ஆஸ்திகமாக இருக்கிறவங்களும் விஞ்ஞானத்துக்கு நிறைய தொண்டு செஞ்சுருப்பாங்க. இந்த அஷர் சொன்ன கொள்கை தான் எல்லாரும் வந்து அன்றைக்கி ஓடிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன, உலகம் 6000 வருஷம் தான், ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்க 6000 வருஷம் அவர் கால்குலேட் போட்டார். அந்த கால்குலேஷன் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஆர்ச் பிஷப் பேலி, வில்லியம் பேலின்னு ஒருத்தர் வந்து ஒரு வாட்ச்மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி கொண்டு, அதாவது ஒரு கடிகாரத்தை பார்க்குறீங்க, அதை தொடர்ந்து பார்த்தா என்ன தெரியும், அதில் இருக்கிற கியர் அது இது எல்லாமே தெரியும். இது ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை பண்ணவர் யார், நிச்சயமாக வந்து ஒரு திறமையான ஒரு பிரில்லியன்ட் வாட்ச்மேக்கர், ரொம்ப கிட்டிகாரத்தனமான ஒரு வாட்ச்மேக்கர் தான் பண்ணியிருக்காங்க. உலக வாழ்க்கையை இதை தெய்வம் என்ற ஒரு வாட்ச்மேக்கர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. இந்த வாட்ச்மேக்கர் தேதி ரொம்ப பிரபலம். அன்னைக்கு இருக்கிற ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் காலேஜில் நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை படிக்கணும், படித்தால் தான் காலேஜ் போக முடியும். சயின்ஸ் படித்தாலும் ஃபிசிக்ஸ் படித்தாலும் கிறிஸ்துவ மதத்தை படிக்கணும். அங்கே இந்த வாட்ச்மேக்கர் தேதியை சொல்லுவாங்க, எல்லாம் பக்தி பலமாக வருவாங்க. ஒரு சில சோஷியலிஸ்ட் மட்டும்தான் வந்து நாத்திக மரபில் கொஞ்சம் தழுவி வந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு பயாலஜியோடைய நிலைமை பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் என்னன்னு ஒரே ஒருத்தர் பிரெஞ்சு மேன் ஒருத்தர் ஜான் பாப்டிஸ்ட் லமார்க் அப்படிங்கிறவர் சொல்லியிருந்தார். அவருக்கு டைம் அதே டைமில், அதாவது டார்வினுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதே டைம் பீரியடில், ஜார்ஜ் குவியே அப்படின்னு ஒரு பிரெஞ்சு மேன், அவர் முதல் முதல்ல சொல்கிறாரு இந்த ஃபாசில்லாம் பார்த்துட்டு ஒரு காலத்தில் நிறைய ஸ்பீஷீஸ் இருந்திருக்கு, அதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது. இது வந்து ஒரு பயாலஜியில் ஒரு பெரிய புரட்சி. கடவுள் அமைத்த ஒரு கிருமிகள்லாம் எப்படி அழியும்? அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, கடவுள் பண்ணார் உயிர்களெல்லாம், அந்த உயிர்கள்லாம் ஒரு சில இனங்கள் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்றீங்க, அது எப்படி முடியும்? முடிய முடியாது. அப்போ நீங்கள் கடவுளுடைய படைப்பை குறை சொல்கிறீங்க. நீங்கள் கடவுளோட படைப்பெல்லாம் குறை சொல்லலை, அவர் ஏதோ காரணத்தினால இத்தனையும் படைச்சிருக்கார். அதில் ஒரு சிலது வந்து நெடுங்காலத்துக்கு முன்னாடி அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் இத்தனை வகைகளை படைச்சார்? மிருகங்கள், மீன்கள், பறவைகள் இதெல்லாம் ஏன் படைச்சார்? ஏன் ஒன்று ஒரு ஒரு தூரத்தில் இருக்கு? இதெல்லாம் அவங்க கேள்விகள் எல்லாமே தெய்வீக கேட்பதில் தான் வருது. அவங்க சொல்கிறதெல்லாம் கடவுள் இப்படி பண்ணார், கடவுள் டார்வின் ஆரம்பிக்கிறச்சும் இப்படி தான் பண்ணார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, டார்வின் இன்னைக்கு நாத்திகத்தின் ஒரு அடி மூலத்தை நாட்டி வச்சவர். விஞ்ஞான ரீதியாக கடவுள்னு படைக்கலை, அது தானாக படைச்சது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த சுச்சுவேஷனுக்கு சொல்கிறேன். அவங்க நினச்சதெல்லாம் வந்து கடவுள் படைத்தார், கடவுள் படைத்தார் அப்படின்ற கொள்கை தான் அன்னைக்கு ஓடிக்கிட்டு. கடவுள் ஏன் படைத்தார்னா, இதுக்கு வந்து ஏன் இதெல்லாம் அழிஞ்சுன்னா அது ஆச்சு, அவ்வளோதான். ஏன் பண்ணார்னா அவங்களுக்கு தெரியாது. கடவுளுங்கிற வாட்ச் மேக்கர், இந்த மெட்டஃபர் ரொம்ப பழகும். சமீபத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரிச்சர்ட் டாக்கின்ஸ்ன்ற ஒரு நாத்திகர், ரொம்ப ஒரு வெறித்தனமான நாத்திகர், ஒரு புத்தகம் எழுதினார் பயாலஜி, த பிளைண்ட் வாட்ச் மேக்கர் அப்படின்னு. என்னன்னா, இது பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு வாட்ச் மேக்கர் வேணுன்ற ஆர்குமெண்ட்டே தப்பு. வாட்ச் மேக்கர் வாட்ச் பண்ணுறதுக்கு வாட்ச் மேக்கர் வேணுன்றதுனால எல்லா படைப்புக்கும் ஒரு படைப்பாளி இருக்கணுன்றது தப்பு. இயற்கையினால தானா ரசாயன மாற்றங்கள்னால பயாலஜிக்கல் மாற்றங்களால அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் எவல்யூஷன் கொடுத்தாருன்றதுக்கு அந்த புத்தகத்துக்கு டைட்டில் வந்து பிளைண்ட் வாட்ச் மேக்கர்னு கொடுத்தார். ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் போகிறார், அந்த மெட்டாஃபருக்கு போகிறார், அந்த உமைக்கு இதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. ஸோ அந்த வாட்ச் மேக்கர் மெட்டாஃபர் அங்கே யூஸ் பண்ணதுலையும் எக்ஸ்டிங்ஷன்றதுல இவர் வந்து குவியர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் கொடுத்தார். இல்லை இல்லை, அவர் ஆரம்பித்து விட்டுட்டார் எல்லாத்தையும் உயிர்களத்தில். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு, அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, கடவுள் படைத்தவருக்கு அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு கிடையாது. அவர் ஆரம்பிச்சு விட்றாரு, அதுக்கப்புறம் உன்னுடைய செயல் சிலதெல்லாம் பழைச்சிக்குது. ஒன்று மான் வேட்டையாடுது, ஒரு சிங்கம் வேட்டையாடுதுன்னா அவர் இந்த சிங்கத்தை இந்த மான் இப்போ வேட்டையாடணும் கணக்கு போடல. சிங்கத்தை படைச்சார், மானை படைச்சார், சிங்கம் மானை வேட்டையாடுது, அவ்வளோதான். இந்த செடி இந்த அவசரத்துக்கு வளரும், இதுக்கு மேலே வளராது, இந்த விதை தான் பிழைக்கும், இந்த விதை தான் செடி ஆகும்லாம் அவர் சொல்லலை. ஏதோ ஒன்று திறந்து விட்டார். அதுக்கப்புறம் அதனுடைய படைப்பு பரிணாமம் அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஏன் இத்தனை வகை இருக்கு? இந்த வகைக்கு ஏதாவது சில வர வகைகளான அனிமல்ஸ்க்கெல்லாம் ஏதோ ஸ்பீஷீஸ்னு சொல்கிறாங்க. இது ஸ்பீஷீஸுங்கிற வார்த்தை எங்கே வந்து வருதுன்னா, எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்வீடனில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், கார்ல் லின் அப்படின்னு. அவர் பேரை வந்து லாட்டின் ஃபார்மில் நம்ம கொஞ்சம் அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும், கேரலஸ் லினேயஸ் அப்படின்னு. அவர் வந்து இந்த உயிரினங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸானமி கொண்டு வந்து லினேயன் டாக்ஸானமின்னு நம்ம நீங்கள் சொல்கிறோம். அது ரெண்டு லாட்டின் பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோமோசேப்பியன்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா மனிதர்களை, அந்த வந்து அது லாட்டின் பேர், ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ்னு பிரிக்கிறது. அதே மாதிரி அரிசின்னா ஒரைசா சத்தைவா அப்படிங்கிறோம், அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். பூனைன்னா ஃபெலிக்ஸ் டொமஸ்டிகஸ். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கிறது, அந்த லாட்டின் பேர் வைக்கிறது வந்து அவர் தான் ஆரம்பிச்சிருச்சார். ஸோ அந்த மரபில் வந்து பேர் வைக்கிறது தான் அப்போதைக்கு பயாலஜி. உள்ளுக்குள்ளே பார்க்குறதெல்லாம் தெரியாது, மெடிசனை பற்றி நிறைய தெரியாது, உள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. டாவின்சி டைமில் அந்த பணத்தெல்லாம் அறுத்து, ஹார்ட் இங்கே இருக்குது, லிவர் இங்கே இருக்குது, மனிதனுடைய நம்ம வந்து உணர்ச்சியெல்லாம் இதயம்லேருந்து எல்லாரும் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம பேசுகிற கவிஞர் சொல்கிறதெல்லாம் இதுதான், ஆனால் மூளையிலேருந்து வருது இதயத்தில் ஒன்றும் இல்லை, அது வெறும் பம்பு தான் அப்படிங்கிறத வந்து 16வது நூற்றாண்டு வரைக்கும் பெரிய பேருக்கு தெரியாது. நம்ம லிவரை வந்து ரொம்ப சில பேர் வந்து உணர்ச்சிகள் வந்து ஹார்ட்டில் இல்லை லிவரில் இருக்குதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லிவர்னால் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்த காலம், ஒரு இருண்ட காலத்துலேருந்து இன்னும் பெருசாக மீளலை. டார்வின் காலத்தில் சர்ஜரி பண்ணாங்கன்னா கையெழு மாட்டாங்க, ஒரு ப்ரெக்னன்சிலேருந்து ஒரு டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த ஆள் சர்ஜரி பண்ணுறச்ச இதுவும் ரத்தம் அதுவும் ரத்தம் பண்ணி குழந்தைகள் நிறைய பேர் சாப்பிடிச்சிருக்காங்க, சர்ஜரி பேஷண்ட்டை நிறைய பேர் சாப்பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சுத்தம் பண்ணணும் தெரியாது. அது வந்து கை கழுவிட்டு அடுத்த ஆளுக்கு போனோங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்ட டிஸ்கவரி ஆஃப்டர் டார்வின்ஸ் டைம். அந்த காலத்தில் மருந்து மாத்திரை ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒன்றும் கிடையாது. வேக்சினேஷன் இஸ் ஒன்லி 50 இயர்ஸ் ஓல்டு. 1790s எட்வர்ட் ஜென்னர் அப்போ தான் கண்டுபிடிக்கிறார். பாதி டிசீஸுக்கு மருந்து கிடையாது. ஏன் கறந்த மருந்து, ஏன் அந்த டிசீஸ் இருக்குன்னு தெரியாது. 1860s பிரின்ஸ் ஆல்பர்ட் சாகர் தான் காலரா வந்து தண்ணினால கெட்ட தண்ணினால வருது தெரியும். மலேரியா அப்படின்னு ஏன் அதுக்கு பேருன்னா, மால் ஏர், கெட்ட காத்துனால தேம்ஸ்ல இருந்து நம்ம கூவத்தோட 100 மடங்கு மோசமான சாக்கடை தேம்ஸ் நதியா இருக்கும். லண்டன்ல வந்து சாக்கடையே கிடையாது, எல்லா சாக்கடையும் தேம்ஸ் நதியில வந்து கொட்டும். லண்டனுக்கு 5 மைல் தலை வரைச்சே தேம்ஸோட வாசனை அடிக்கணும், நாத்தம் அடிக்கணும். அந்த குப்பை குளங்களோட நாத்தம் எப்போ 1680s அந்த பிளேக் வந்து அந்த இதெல்லாம் சிட்டியெல்லாம் திருப்பி படிச்ச கட்டிட்டாங்க, அந்த டைம்லேருந்து அடுத்த 200 வருஷம் அந்த நாத்தம் அடிக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணுறதெல்லாம் அந்த மலேரியாங்கிறது வந்து கொசுனால வருது, இதனால வரலங்கிறது எல்லாத்தையும் அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிக்கலாம். காலராவில் அந்த வாட்டர் இன்ஃபெக்ட் ஆனால் அதுலேருந்து தான் காலரா வருது, டிசென்ட்ரி வருதுன்னா அப்போ தெரியாது. ஸோ டார்வின் எந்த காலத்தில் என்ன படைப்பு என்ன கண்டுபிடிக்கிறதுன்றது நீங்கள் அவர் பேக்ரவுண்டு கொஞ்சம் யோசிக்கும். ரயில் ஆரம்பிச்சிருக்கு அப்போ 1800s 1780s தான் ஸ்டீம் இன்ஜின், அந்த ஸ்டீம் இன்ஜின் மில்லுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. 1800 to 1820 தான் ரயில் தண்டவாளம் ஸ்டீம் இன்ஜின் ஒன்று ஆரம்பிக்குது. 1830s தான் வந்து ஸ்டீம்ஷிப் ஃபஸ்ட்டு இன்ஜினை வந்து போட்லேயும் போடலான்னு ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்காவில். 1830s ஒரு 2 கப்பல் அங்கேயும் இங்கேயும் வருது. 1890s வரைக்கும் பாய்மர கப்பல் ஓடுது. இதுவும் டார்வின்லாம் இந்த 4 பயணிகள் போனதும் ஃபுல்லாக பாய்மர கப்பலில் தான், ஸ்டீம் ஷிப்பில் ஒருத்தனும் போனோம், பாய்மர கப்பலில் உலகம் முழுக்க சுற்றுறாங்க. அவங்களுக்கு காம்பஸ் இதெல்லாம் உண்டு. 1850s தான் டெலகிராஃப் வருது, ரேடியோ கிடையாது, மருந்து மாத்திரை பாதி விஷயத்து கிடையாது. 1920s மேலே தான் வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ், ஒரு வாரில் இன்ஜுரி பட்டதுன்னா சல்ஃபா அந்த இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் 1920s ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா தான் வருது. ஒருத்தனை பேண்டேஜ் பண்ணோம், வாரில் க்ளீனாக வச்சுக்கணும், இதை பண்ணுறோன்றதெல்லாம் அந்த 1860s to 1920s நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ். ஏன்னா கிரைமியன் வார்லையும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் நிறைய கடந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து அந்த டார்வினுடைய பேக்ரவுண்டுக்கு சொல்கிறேன், அவருடைய காலகட்டத்தில் என்ன நினச்சாங்கன்றது ஒரு பேக்ரவுண்டுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் டார்வினுடைய எராஸ்மஸ் டார்வின் தாத்தா சொன்னாங்க இல்லையா, எராஸ்மஸ் டார்வின் அவங்க வந்து ஒரு அந்த டைமில் ஒரு சயின்டிஃபிக் புரட்சி நடக்கும். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், எராஸ்மஸ் டார்வின், ஜோசையா வெட்ஜூட், ஜேம்ஸ் வாட், இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், டார்வினுடைய தாத்தா தலைமுறை அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசையா வெட்ஜூட்ங்கிறத நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவர் வந்து இங்கிலாண்டில் வந்து ஒரு பெரிய பணக்கார செரமிக்ஸ் ஆரம்பித்தார். அது வரைக்கும் சைனா அப்படின்னு தான் பேர், ஏன்னா போர்ஸ்லைன் ஃபுல்லாக இங்கேருந்து சைனாவில் பண்ணி அவர் பெரிய கோடீஸ்வரர் ஆனார். டார்வினுடைய இன்னொரு தாத்தா ஜட்ஜ் வெட்ஜூடைய பொண்ணு தான் வந்து டார்வினோட அப்பா கல்யாணம் பண்ணி, அதாவது ஸோ அவங்களுக்கு உறவு. டார்வின் பிற்காலத்தில் வெட்ஜூடோடைய இன்னொரு பேத்தி, அதாவது தன்னுடைய சொந்த கசனை கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஜார்ஜ் கூவியை சொல்கிற எக்ஸ்டிங்ஷனுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அதிர்ச்சின்னு இது ஒரு இந்த அந்த கிறிஸ்டியன் பேக்ரவுண்டும் சயின்டிஃபிக் பேக்ரவுண்டும் யோசிச்சுப்பார். கூவியை சொல்கிற இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டிங்ஷன் சில ஸ்பீஷீஸ்லாம் போகுது, லமார்க்கு அடுத்தபடி போகிற இந்த ஸ்பீஷீஸ்லாம் இருக்கே, ஒரு ஸ்பீஷீஸ் இன்னொரு ஸ்பீஷீஸாக மாறுது. தே ஆர் ஆல் ரிலேட்டட் டு இச் அதர். கண்ணில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இந்த இதுவும் அதுவும் ஒரு ஒட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவோம். இந்த செடி அந்த செடி ஒரு மாதிரி இருக்கே, இது ஏதோ உறவு இருக்கணும், இந்த மிருகமும் அந்த மிருகம் ஏதோ மாதிரி இருக்கே, அது உறவு இருக்கணும். அவரு சொல்கிறச்சேன் அவன் பைத்தியக்காரன், அவர் தான் வந்து இந்த ஜிராஃபி வந்து கழுத்து நீட்டி நீட்டி பெருசாகிச்சுன்னு சொன்னார். இன்றைக்கும் நிறைய எவல்யூஷனாக இந்த ஜிராஃப் எக்ஸாம்பிளை சொல்லுவாங்க, இது தவறான எக்ஸாம்பிள் எவல்யூஷன். அது வந்து இன்ஹெரிட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒரு லமார்க்கியன் எவல்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க. அந்த எவல்யூஷன் இன்றைக்கி அந்த எந்த பயாலஜிஸ்டும் அந்த தியரியை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு சின்ன டைனி சர்க்கிள் இருக்காங்க அவங்க விட்டுருவோம், மெயின் ஸ்ட்ரீமில் யாரும் அக்செப்ட் பண்ணுறது. நம்ம இன்றைக்கி என்ன சொன்னாலும் பயாலஜியில் இதெல்லாம் இன்ஹெரிட்டட் தான் சொல்லுவோம். அவர் தாத்தா பெரிய பாடகர்ப்பா, அந்த பாட்டு ஜீன்ஸ் அவருக்கு இருக்குது அப்படின்ட்டு, பாட்டு ஜீன்ஸ்லாம் இன்ஹெரிட் இல்லையே. இவர் பெரிய பத்மா சுப்பிரமணியத்தோடைய அவங்க அது போய்டும், அவங்க குடும்பம் வந்து நாட்டிய குடும்பம் அதெல்லாம் அவங்க கிடையாது. அவர் குடும்பத்தில் கணித மேதைகள் தலைமுறை தலைமுறையாக கணித மேதையாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறவர், அப்பா கிரிக்கெட் ஆடுறாரு. இது எல்லாமே கற்றுக்கொண்ட திறன்கள், இதை வந்து பாஸ் பண்ண முடியாதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எவல்யூஷன் தியரி. ஆனால் அன்னைக்கு லமார்க் ஃபர்ஸ்ட் சொன்னது, ஒரு கலையை நீ வந்து கற்றுக்கிட்டாலோ ஏதாவது பண்ணாலோ அதை அந்த இது இன்ஹெரிட் ஆகி உன் வாரிசுக்கு போகும், இதுதான் அவர் வந்து எவல்யூஷன் சொன்னார். இதை இந்த மற்ற விஞ்ஞானிகள்லாம் அவர் சொல்கிறது தப்புன்னு சொல்லிட்டு எவல்யூஷன் கெட்ட வார்த்தையாக இருந்தது. டார்வின் காலத்தில் எவல்யூஷன் என்ற வார்த்தை மெயின் ஸ்ட்ரீம் பயாலஜிஸ்ட் கிட்ட கெட்ட வார்த்தையாக இருந்தது. அவன் எவல்யூஷன் பேசுறான், பைத்தியாரன் அப்படின்னு சொல்லுவான். லமார்க்க கிண்டல் அடிச்சு சொன்னேன். டார்வின் வந்து அவருடைய புத்தகங்கள்ல எவல்யூஷன் ரொம்ப பிரச்சனை யூஸ் பண்றாரு. டிசன்ட் பை நேச்சுரல் செலக்ஷன் ஒரு லாங் ஃப்ரேஸ் தான் அவர் யூஸ் பண்றாரு. அவர் இந்த ஸ்பீஷிஸ் மாறுறதெல்லாம் சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு இது டிஸ்மிஸ் பண்றாரு. இது லமார்க் மட்டும் கிடையாது, இதை தவிர மத்த ரொம்ப கிறுக்குத்தனமான சில பேர்லாம் எழுதி இந்த ஃபீல்டே ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. ஏன்னா தப்பான சார் சொன்னா வேதிக் மேத்தமேட்டிக்ஸை பத்தி சொல்லுவார். வேதத்துல மேத்தமேட்டிக்ஸ் இல்லை, மேத்தமேட்டிக்ஸ்ல வேதமும் கிடையாது. ஆனா வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு பேர் இன்னைக்கு வச்சுட்டோம். இதனால என்னாச்சு, பிற்காலத்துல சமஸ்கிருதத்துல என்ன பண்ண மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. அது எல்லாத்தையும் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிடுவோம். நிஜமான மேத்தமேட்டிக்ஸ் விட்டுட்டு வேதத்துல இருக்கிறது வேதமும் தெரியாத மேத்தமேட்டிக்ஸ் தெரியாதான் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எவல்யூஷனுக்கு இதே கெட்ட பேர். அப்போ இந்த கெட்ட பேர் இருக்கிறதுனால எவல்யூஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். யாரும் சயின்டிபிக் கம்யூனிட்டியில ஸ்பீஷிஸ்க்கு ஸ்பீஷிஸ் சம்பந்தம் இருக்குன்னு யாரும் ஏத்துக்கல அந்த டைம். திஸ் இஸ் த சிச்சுவேஷன். டார்வின் என்ன பண்றாரு, அவங்க அப்பா வந்து டார்வினும் அப்பாவும் டாக்டர், அண்ணனும் டாக்டர், டார்வின் தாத்தா ரொம்ப புகழ்பெற்ற டாக்டர், ஐயா டாக்டருக்கு படிக்க வைக்கிறான்னு போறாரு. இந்த ஆளு டாக்டருக்கு படிக்க போறான்னு போனா அந்த மருத்துவ வேலையெல்லாம் இருக்கு, பணத்தை வெட்டணும், இதை வெட்டணும், அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் பிளட் எல்லாம் பிடிக்கவே இல்லை. இது அப்பாவால புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா தானும் அதை அறுவறுப்பட தான் செஞ்சிருக்காரு, கத்துக்கிட்டாரு. அவன் பிடிக்கலன்னா சரி நீ என்னதான் பண்ண போற, சரி ஏதாவது நீ பொழைப்பு பண்ணணுமே அப்படிங்கறத ஏதோ இது பண்ற. இவர் அந்த காலேஜ் படிக்கிற போற டைம்லலாம் வந்து ஊர் சுத்தர் தான் அவருக்கு வேலை. இந்த புள்ள உதாரியா இருக்கு, ஒன்றும் படிக்க மாட்டேங்குது, இங்கெல்லாமோ போகுது. டார்வினுக்கு இப்போ நேச்சரில் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபாக்ஸ் வேட்டையாடுறதும் பார்ட்ரிட்ஜ் வேட்டையாடுறதும். சொல்றாரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில எனக்கு ரெண்டே ரெண்டு இன்ட்ரெஸ்ட், டூ ஒன்லி டூ ஸ்பீஷிஸ் இன்ட்ரெஸ்ட் மீ, ஃபாக்ஸஸ் அண்ட் பார்ட்ரிட்ஜஸ் அப்படிங்கிற. இது டார்வின் காலேஜ் போகிற டார்வின். எனக்கு சில இதெல்லாம் கலெக்ட் பண்ண பிடிக்கும், அதை தெரிஞ்சுக்கணும்னு பிடிக்கும். ஆனா ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த காலத்துல எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாரும் எழுதின அந்த, என்ன ஆப்பிரிக்காவுக்கு போனேன், பசிபிக் போனேன், அவங்க எழுதின அந்த கதைகள்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அங்க அந்த அட்வென்ச்சரை படிக்கணும், அதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறச்ச த நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் செல்போன் அப்படின்னு கில்பர்ட் ஒயிட்னு ஒரு பாதிரியார் எழுதுறாரு புத்தகம். செல்போனுங்கிறது அதாவது என்னதுன்னா மானாமதுரையின் செடிகள் அப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதுனா வச்சுக்கோங்க. இதை பார்த்த ஒருத்தன் பிரமிச்சு போய் உலகமே ஆடி போய் ஆ அப்படின்னு நம்ம யாராவது மானாமதுரை அப்படி ஊர் இருக்கானே கேட்போம் ஃபஸ்ட்டு, மதுரையும் தப்பாக எழுதியிருக்காரான்னு பேசுவோம். அந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதை பார்த்து உள்ளம் பிடிச்சி போயிடுறாரு. ஓ செடிகளில் இவ்வளோ இருக்கா, வரலாறு இருக்கா, இப்படிலாம் வளர்ந்துருக்கா, அங்கெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருக்கா, இப்போ அதில் மிருகங்கள்லாம் இவ்வளோலாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஊராக போய் கடலில் வந்து கிராப்ஸை பார்க்கறது, இதை பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப ஆசை இருக்கு. இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹென்ஸ்லோன்னு ஒரு ப்ரொஃபஸர், அண்ணனுடைய ப்ரொஃபஸர், அண்ணன் ரொம்ப சொல்லி அந்த ஹென்ஸ்லோ ப்ரொஃபஸர் கிட்ட பேசுனா ஹென்ஸ்லோ வந்து ஹம்போல்டோடைய புக்கை விட்டுக்கிறார். ஹம்போல்டோடைய புக் அந்த பர்சனல் நரேட்டிவ்னு சொன்னேன், அதை படித்த உடனே இவர் அடுத்த லெவல் போயிடார். போனால் ஹம்போல்ட் மாதிரி ஒரு விஞ்ஞான பயணியாக போனோம். ஹம்போல்ட் வந்து டெனரீஃப்னு ஒரு ஐலாண்டுக்கு போய் அதை பற்றி கண்ணா பின்னான்னு புகழ்ந்துருக்கணுன்னே அது ஒரு விஞ்ஞானமும் ஒரு ஒரு கவித்துவமும் கலந்த ஒரு பேசேஜ் இந்த டெனரீஃப் பற்றி. வாழ்க்கை லட்சியமே டெனரீஃப் போனோம் ஹம்போல்ட் மாதிரி, அங்கே போய் இது மாதிரி பயணிக்கணும், இதுதான் டார்வினுடைய லட்சியம். நீ என்னடா செய்வ சொல்கிறார் வேர், நீ டாக்டராக வேண்டாம், ஆனால் நீ டாக்டருக்கு படிச்சிட்டேன்னா என்னுடைய சொத்து இருக்கு, சொத்து இல்லை, ஏன்னா அவர் பணக்கார பரம்பரை பணக்காரர் டார் அப்பா, அந்த சொத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற. சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொத்தை அனுபவிக்கலாம்னா டாக்டர் படிக்காத விரும்புகிறவங்க படிக்கட்டுறான், இன்னும் கொஞ்சம் அதில் கிட்ட அதை இருக்குல்ல அதை பார்த்துக்கலான்னு விட்டுரு. அண்ணன் படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கிறேன், மற்றெல்லாம் பொண்ணுங்க எனக்கு வரும் அப்படின்னு ஒரு இன்னும் கேஷுவல் லெவல். இப்போ என்ன ஆகுது, அட்மிரல்டி அதாவது அவங்களுடைய நேவி, பிரிட்டிஷ் எம்பையருடைய நேவி, பிரிட்டிஷ் எம்பையருடைய சுச்சுவேஷன் யோசிச்சுக்கோங்க. 1780s அமெரிக்கா பிரிஞ்சு போய் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு போயிடாங்க. 1780s ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து, அதுக்கப்புறம் நெப்போலியன் வந்து, அந்த ரிப்பப்ளிக் போய் நெப்போலியன் வந்து, நெப்போலியன் வந்து கிட்ட தோற்று போய் ஈஜிப்டையும் பிடிக்கிறாங்க, தன்னுடைய கிரேட்டஸ்ட் ரைவலும் போயிடுது. யாருன்னா ஃப்ரான்ஸுன்ற கிரேட்டஸ்ட் ரைவல் போயாச்சு. அந்த நெப்போலியன் வாரில் ஸ்பெயின் போர்ச்சுகலுக்கு இருந்த பவரும் இறங்கி போச்சு. பொலிட்டிக்கல் ரைவல்ன்றது அமெரிக்காவோட தான், அமெரிக்கா கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் டெவலப் ஆகிட்டு வரல, இங்கிலாந்து மாதிரி வரல. இந்தியாவில் வந்து 1790s திப்பு சுல்தான் அடிக்கிறாங்க, 1820s சீக்ஸ் மராட்டாஸ் அடிக்கிறாங்க. முகல் ஒருத்தன் தான் பாக்கி, யார் டெல்லியில், அவன் வீக் முகல். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அடிக்கிறது, இட்ஸ் நாட் இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஞாபகம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹஸ் டிஃபீட்டட் த முகல்ஸ், சாரி த மராட்டாஸ், த சிக்ஸ் அண்ட் திப்பு சுல்தான். they are effectively the world's greatest power man. 1820s that memory of American Revolution is gone. சவுத் அமெரிக்காலாம் வந்து அவங்க ஒரு புரட்சி பண்ணி அவங்கெல்லாம் தனியாக போயிட்டாங்க. இப்போ ஸ்பெயினுடைய பவர் போயாச்சு. இங்கிலாந்து டாமினேட்ஸ் த வேர்ல்டு, இங்கிலீஷ் பிரிட்டானியா ரூல்ஸ் த வேவ்ஸ் அப்படிங்கிற அந்த கோல்ல. இத்தனைக்கும் ஸ்டீம்ஷிப் கிடையாது, எல்லாம் ஸ்டெயிலிங் ஷிப்பில். ஸ்டீம்ஷிப் வந்தவொன்னே அடுத்த லெவலுக்கு போகிறாங்க, சுயஸ் கேனல்லாம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் இருக்கிறச்ச அட்மிரல்டி என்ன பண்ணுறது, உலகம் முழுக்க மேப் பண்ணணும். இந்தியாவில் வந்து த கிரேட் டிக்னோமெட்ரிக் சர்வேன்னு ஒரு ஐடியா வச்சு நம்ம பண்ணுறாங்க. அங்கே வந்து கப்பல் படை இப்போ வந்து எல்லா காண்டினென்ட்டையும் நீங்கள் சர்வே பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கப்பல் படையெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுற ஒரு கப்பல் வந்து பீகிள்னு ஒரு கப்பல், அதில் கேப்டன் ஃபிட்ஸ்வாயின்னு ஒருத்தர் இருக்கார். இவருக்கு முன்னாடி ஒரு கேப்டன் இருக்கார், ரொம்ப கேப்டன் நிறைய பேர்லாம் சொல்லி நான் வந்து குழப்பம் வரும்ல. அந்த முன்னாடி இருக்க கேப்டன் என்னன்னாரு, தென் அமெரிக்கா குறைச்ச அந்த டீராடல் ஃபியூகோன்னு ஒரு ஐலண்ட்லாம் இருக்கச்சு, ரொம்ப புயல் எல்லாம் வாட்டி மக்கள் கவிழ்ந்து கீழ்ந்து உயிரோடு பிழைக்க முடியாமல் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு எப்படியோ அப்படி இப்படி வந்து செய்ய வேண்டிய அந்த சர்வே பணியை ஒழுங்காக செய்ய முடியாமல் ஏண்டா போனோம் ஏன்னா வந்தோம் எப்படி குத்துவீர்களோ வந்து அவர் கேப்டன், அவருடைய சோஷியல் உறவுகள்லாம் வச்சுக்க முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்டு இவனோடலாம் நேராக பழக முடியாது, கொண்டாட்டி கிடையாது, இறங்கி போய் பார்க்கறதுக்கு நலம் கிடையாது, ஒரு என்ஜாய்மெண்ட் கிடையாது, ரொம்ப டிப்ரெஷனில் தற்கொலை அப்படி செத்துட்டு. இது பார்த்த உடனே பிரிட்டிஷ் அட்மிரல்ட்டிக்கு ஒரு கவலை வந்து, இந்த கேப்டன்லாம் இந்த மாதிரி தனியாக நம்ம, ஏன்னா அவங்க கேப்டன்ஸ்லாம் அப்போ என்ன பண்ணுறாங்க, மேல்தட்டு மக்கள்லேருந்து தான் போகிறாங்க, அதாவது நொபில் ஃபேமிலிஸ்லேருந்து தான் அனுப்புகிறாங்க. கேப்டன்லாம் ஏதாவது ஆகிடுச்சுன்னா, இந்த கேப்டன்லாம் ஏதாவது மென்டல் சுச்சுவேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றச்ச, அவங்களுக்கு கேப்டனோட இந்த மேல்தட்டு மக்கள்லேயே இன்னும் கொஞ்சம் பொழுதுபோகாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆனால் இன்ட்ரெஸ்ட் படித்து ஆர்வம் இருக்கவங்கள ஃபிலாசாஃபிக்கல் கம்பேனியனாக அனுப்புங்க. அவங்க கமாண்ட்லேயும் வரமாட்டாங்க, அதாவது கேப்டனுக்கு அடியில் ரேங்க்லையும் வரமாட்டாங்க, ஆனால் இன்டர்ஃபியரும் பண்ண மாட்டாங்க, கேப்டனுக்கு பொழுது போகிற மாதிரி இருக்கும். எல்லா கேப்டனுக்கும் எல்லா கப்பலுக்கும் ஒரு ஃபிலாசபர் அனுப்புங்க. இந்த ஃபிலாசபர் பதவி வந்த உடனே யாரை கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அந்த லெட்டர் ஹென்ஸ்லோக்கு வந்து, ஹென்ஸ்லோ அந்த லெட்டர் டார்வின் கொடுத்த உடனே எனக்கு இதுதான் வேணும், நான் ஃபிட்ஸ்ராயோட கப்பலில் ஃபிலாசபராக போகிறேன். ஃபிலாசபர்ன்றது அப்போ வந்து தத்துவ ஞானிக்கு பேர், சரியா? இன்ஃபேக்ட் இன்சிடென்டலி இந்த டார்வினுடைய ஒன் ஆஃப் த கிளாஸ்மேட்ஸ் அந்த டைமில் வில்லியம் வெவல் அப்படின்னு ஒருத்தர். இந்த வில்லியம் வெவல் யாருன்னா, அவர் நிறைய பண்ணியிருக்காரு, ஆனால் முக்கியமான வார்த்தை வந்து அவர் சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தவர் இந்த வில்லியம் வெவல். அது வரைக்கும் அதை நேச்சுரல் ஃபிலாசபி தான் சொல்லியிருந்தார். ஸோ ஃபிலாசபர்னால் இவங்க சொல்கிறது வந்து ரிலிஜியஸ் ஃபிலாசபி, நேச்சுரல் ஃபிலாசபி. நேச்சுரல் ஃபிலாசபினா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அது தனித்தனியாக அவ்வளோ பெருசாக பேர் வரும். நேச்சுரல் ஃபிலாசபியோடைய பதவி தான் டார்வின். டார்வின் போகிறார் அந்த கப்பல். டார்வின் வந்து அப்பா கிட்ட கேட்டால், அப்பா வந்து இல்லை இல்லை நீ என்ன பண்ண போகிற, கப்பலில் என்ன பண்ண போகிற, இது காசு செலவு தான், நீ என்ன இதனால என்ன பண்ண போகிற, நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற, ஊசுத்த போகிற, ஏதாவது பழைப்பு வழி பண்ண வேணாம். இவர் நேராக மாமா ஜட்ஜு ஜோசைய வெட்ஜி விட்டுட்டு போகிறார். வெட்ஜி விட்டு வந்து நான் பேசுகிறேன், நீ கப்பலில் போ, எதா கற்றுப்ப, கூப்பிட்டு வர. கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு, இவன் கப்பலில் போய் ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்கேருந்து வேறு ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எது பெட்டர் நீ நினைக்கிறேங்க, இங்கே உதறி இருக்கிறதுக்கு கப்பலே போகலாம், சரி போகணும் விட்டுறது, பர்மிஷன் கொடுத்துறது அவங்க அப்பா. அந்த கப்பலுக்கு போகிறேன், கப்பல் போனால் அவர் இருக்காரு ஃபிட்ஸ்வாய் இருக்காரு, ஆள் ஓகே, அவங்க மூக்கு சரியில்லை, அவனுக்கு வந்து ஒரு படிப்பாளியோடைய ஒரு ஒரு மேல்தட்டு மனுஷனுக்கு இருக்கிற மூக்கு இல்லை, ஒரு மாதிரி கட்ட முக்கா டக்கு படமளகா மூக்கு வச்சுருக்காரு, மேல்தட்டுனா நல்ல அக்வலைன் நோஸ் வரும், சீசார் மூக்கு மாதிரி இருக்கணும், ஆனா சரி பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு சேர்த்துக்கலாம். இவருக்கு வந்து நேச்சுரலிஸ்டாக போகணுன்ற ஆசை டார்வினுக்கு. ஆனால் அப்போ வந்து நேச்சுரலிஸ்ட் யாருன்னா அந்த கப்பலுடைய சர்ஜன் தான் நேச்சுரலிஸ்டாக இருப்பான், அவன் டாக்டர் படிச்சிருந்தார், அதில் மெக்கார்மிக்னு ஒரு சர்ஜன் இருக்கார், அந்த சர்ஜன் போகிறார், அவர் ரஜமலை சர்ஜன், அவர் அஸ்டன் சர்ஜன் ஒருத்தருப்பார், இவங்கெல்லாம் அந்த கப்பலில் ஏறி இவர் வந்து ஒரு துணையாக இவர் ஃப்ரெண்டாக போகிறாங்க. இந்த கப்பல் போகிற ஆரம்பித்த உடனே தடுமாறும், ஏன்னா ஒரு பெரிய புயல் வருது, பிளிமத்தில் போய் இந்த கப்பல் மாட்டிங்க, டார்வினே தாண்டி. ஸோ அந்த பிளிமத்தில் போய் அந்த கப்பல் மாட்டிக்கிட்டு, வெறும் இங்கிலாண்டே தாண்டாமல் கப்பல் வந்து ஹார்பரில் ஒரு ஒரு மாதம் நிற்குது. இவர் கப்பல் வாழ்க்கை கொஞ்சம் கூட பிடிக்கல, வாந்தி எடுத்துகிட்டே இருக்கார், ஆடிட்டே இருக்கு, வெறுக்கிறார், ஒன்றும் பண்ண முடியல, ஒரு நொந்து போன நிலையில் கப்பல் மேலே ஒரு வெறுப்போடு இருக்கார் டார்வின். இந்த இது சுச்சுவேஷன் ஒரு மாதம் ஆனப்புறமா அவங்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் ஒரே காமெடி இந்த டார்வினை பார்த்து கப்பலில் இருக்கும், அவங்க பேச்சுற பேச்செல்லாம் இவருக்கு வந்து ஐயோ அப்படிலாம் பேசுகிறாங்களே, ரொம்ப கேவலமாக இருக்கே அப்படின்லாம் வருத்தப்படுறாரு. சைலர்ஸ் எப்படி பேசுவோம், அதுக்கப்புறம் அந்த கிளியர் வெதர் கிளியர் ஆனாலும் அந்த கப்பல் போகுது. போக போக டார்வின் வந்து கடல் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அட்ஜஸ்ட் ஆகுது. அது அவருடைய முதல் சில லெட்டர்லாம் வந்து கப்பலை வந்து ரொம்ப கடல் வாழ்க்கையை ரொம்ப கேவலமாக பேசி அதுக்கப்புறம் கொஞ்சம் போகிற சுச்சுவேஷன் வரும். இவர் போகும்போது பசிபிக் தீவு ஒரு ரெண்டு தீவுக்கு போகிறாரு. டெனரிஃப் போல அவர் சொல்கிறார், நான் டெனரிஃப் போலப்பா, நான் பேட்டகோனியா தென் அமெரிக்கா போகிறேன். வார்னிங் கொடுக்குறாரு ஃபிட்ஸ்ராய், பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு. போன உடனே அந்த முதல் தீவு போகிற இடத்துல ரொம்ப பெருசாக செடி கொடி கிருமிகள்லாம் பார்க்கல, கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறாரு. ஸ்பைடர் வித்தியாசமாக இருக்குது ஏதோ பார்க்குறாரு. ஆனால் அந்த மலையை பார்க்குறாரு. அந்த மலையை பார்த்தா ஒரு ஹைட்டுக்கு மேலே ஒரு வெள்ளையாக ஒரு பேண்ட் ஒன்று இருக்கு. என்ன பேண்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். இவர் இந்த கப்பலில் இந்த ஹம்போல்ட் புஸ்தகம் படித்து தீவிரமாக போயிட்டு இருக்கிறச்ச அந்த ஃபிட்ஸ்ராய் இன்னொரு புக் கொடுக்குற. ஃபிட்ஸ்ராய் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட். ஃபிட்ஸ்ராய் இந்த புக்கு கொடுக்குறார், சார்ல்ஸ் லயல் எழுதின பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜியாலஜி அப்படிங்கிற புஸ்தகம். டார்வினுக்கு பெருசாக அப்போ ஜியாலஜி தெரியாது, கொஞ்சம் தெரியும், நிறைய தெரியாது. ஃபிட்ஸ் ஜியாலஜியில் என்ன ஃபிட்ஸ்ராய் இவர் சொல்கிறார், லயல் சொல்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாம் அது வரைக்கும் விஞ்ஞானிகள் நினச்சது வந்து உலகம் எப்படி மாறுதுன்னா எரிமலை பூகம்பம் இதனால தான் எல்லாம் ஆடி மாறுது. ஆனால் இல்லை, கொஞ்சம் மழை, கொஞ்சம் காற்று, கொஞ்சம் கடலோடைய கரைப்பு இதனால பிரம்மாண்டமாக மாறி இருக்கு. சின்ன சின்ன மாற்றம். நம்ம இன்னைக்கு எரோஷன் ரொம்ப ஏர்லியாக படிச்சிருக்கோம். எரோஷன், விண்ட் எஃபெக்ட், விண்ட் எரோஷன், சன் எரோஷன், சி எரோஷன், அதெல்லாம் வாட்டர் எரோஷன்லாம் படிக்கிறோம். அதெல்லாம் அப்போ கொள்கை கிடையாது. இவர் புஸ்தகத்தில் தான் முதல்ல பெருசாக வருது, பிரபலமாக வருது. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். சப்சிடன்ஸ் ரேசிங், கிளிஃபு, மலை உருவாகிறது, இதெல்லாம் அதுலேருந்து வருது. கொஞ்சம் கொஞ்சமாக பனி போய் ஐஸ்பர்க் ஃபார்ம் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல சரிவாகுது. அதில் தான் சில கிருமிகள்லாம் வந்து புதையிறது. உலகத்துடைய வயசு வந்து 4000-6000 வருஷம் இல்லை, ரொம்ப 100 ஆண்டுகள், 1000-கணக்கான ஆண்டுகளுடைய வருஷம் அப்படிங்கிறத ஃபிட்ஸ்ராய் போன்ற ஜியாலஜிஸ்டும் லயல் போன்றவர்கள் சொல்கிறத ஃபிட்ஸ்ராயும் ஏற்றுக்கிறாரு. இந்த கருவியில் இப்போ என்ன ஆறாருன்னா, டார்வின் அந்த 5 வருஷம் பயணத்தில் பிரைமரியாக ஒரு ஜியாலஜிஸ்டாக தான் பார்க்குறாரு உலகத்தை. அவருடைய பாதிப்பு லயலுடைய புஸ்தகத்தை லயலுடைய கண்களால் பார்க்குறாரு. அந்த பேண்டு பார்த்த உடனே இவர் சொல்கிறது ஏதோ ஒரு உண்மையாக இருக்கணும், அது கீழ் லெவலில் இருந்து அது மேலே ஏறி இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் ஒன்று வருது. இது அவருடைய முதல் அனுபவம். கடலில் போயிட்டு இதுக்கப்புறம் தென் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. தென் அமெரிக்காவுக்கு போனால் பியனஸ் ஏர்ஸ்க்கு போகிறாரு. அங்கே நிறைய ஸ்பானிஷ் மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட பேசுகிறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஜாகிரஃபியே தெரியாதுன்னு தெரியுது. நீங்கள் அமெரிக்காலேருந்து வரீங்களா அப்படிங்கிறாரு. இல்லை, நான் லண்டன்லேருந்து வரேன். லண்டனில் தானே அமெரிக்கா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இங்கிலாண்டு. இங்கிலாண்டா? இங்கிலாந்து கடல் தாண்டி வரங்கி இருக்கே அப்படிங்கிறாங்க. ஓஹோ, ஸ்பெயினில், ஸ்பெயினில் எவ்வளோ அறிவா மக்களுக்கு, அதாவது அர்ஜென்டினாவில் எவ்வளோ மக்கள் அறிவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரேசில் போகிறாரு. அர்ஜென்டினாக்கு போகிற டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த கொஞ்சம் மக்களோட இந்த கௌபாய்ஸோடலாம் கொஞ்சம் பழகிறார். ஒரு நாள் அப்போ கொஞ்சம் போக போக கிடச்சினாச்சு, ஒரு பர்டிகுலர் ஆஸ்ட்ரிச்சை பற்றி கேள்விப்படுறாரு. அதோட இறகெல்லாம் சில ரெண்டு சிறகு இறகெல்லாம் பார்க்குறேன், இது எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு தேடி பார்த்தா கிடைக்கல. இந்த பறவை இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்காரு, ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு நாள் வீட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தண்டையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார். அந்த தான் தேடின ஆஸ்ட்ரிச் பறவையோடைய பல சிறகுகள் அங்கே இருக்கு. இந்த பறவை எங்க, இந்த பறவை எங்க, இதுதான் நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன். இதுதானே சாப்பிட்டு கை கழுவினீங்க ஏஜமான்ற லெவலுக்கு அவங்க சொல்றாங்க. இவர் சிக்கன் சாப்பிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காரு. சாப்பிட்டது அந்த ஆஸ்ட்ரிச் ரியா அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் அவர் ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு இதை பண்ணி அதை பத்தி இதை நான் தேட கண்டுபிடிக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் கோபாய்ஸோட தேடி அந்த கோபாய்ஸோடைய டேலண்ட்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் சயின்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, இவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் நேச்சுரல் பயாலஜிஸ்டாக சில இதெல்லாம் இன்னும் வரலை. கோபாய்ஸோட எல்லாமே போய் அவங்களோட குதிரவோட பழகி அவங்களோட அந்த போலாசன் ஒன்று இருக்கும், அவங்க ரெண்டு பாலை வச்சு நடுவில் ஒரு கயிறை வச்சு ஓடுற ஆஸ்ட்ரிச்சு ஓடுற மாடெல்லாம் பிடிப்பாங்க. அதெல்லாம் வச்சு போலா வேட்டையெல்லாம் ஆடி ஒரு நாள் அந்த மாண்டவீடியோவில் உருகுவேன்னு ஒரு நாட்டில் மாண்டவீடியோன்னு ஒரு தலைநகரில் கடல்படையெல்லாம் அந்த சாரி போர்படையெல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க அந்த மொலாட்டோஸ், அதாவது இந்தியன்ஸ்க்கும் ஸ்பானியர்ட்ஸுக்கும் பிறந்தவங்க, ரெண்டு இந்தியன்ஸுக்கும் ஸ்பானியர்ட்ஸுக்கும் பிறந்தவங்க வந்து ஒரு ரெபலியன் பண்ண போகிறாங்க, கேப்டன் ஃபிட்ஸ்ராய் அவங்க படையை அனுப்புங்கன்னொடனே டார்வினும் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு கன்னெல்லாம் தூக்கிட்டு ரெடி ஆகிடுறாரு. நம்ம ஒரு படை ஆடிடலாம், ஆஹா ஒரு கும்பலை வந்து தாக்குறதுக்கு ஒரு மிலிட்ரி ஸ்பிரிட்லாம் வந்துடுச்சு. இப்போ விஞ்ஞானத்தோட அட்வென்ச்சர் ஸ்பிரிட்டில் இருக்காங்க. அவங்க போகிறாங்க, இவங்க போகிறதுக்குள்ளே என்ன டிசப்பாயின்மெண்ட், யூனிஃபார்ம் பார்த்த உடனே இவங்களாம் சண்டை ஆகிடுறாங்க. என்னடா நம்மளுக்கு ஒரு வீரத்துக்கு கூட ஒரு சான்ஸ் இல்லையே, நம்ம வந்து போய் உட்காந்துருக்கு. சரி ஏதோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் கேப்டன் ரோசாஸ்ன்னு ஒருத்தர் படையெடுத்துருவார். அந்த ரோசாஸ் வந்து ஒரு பெரியான ஒரு சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரி இது போனோம் இது போகக்கூடாது கட்டாருன்னா இவங்களுக்கு அந்த ஸ்பானிஷ் கட்டுப்பாடெல்லாம் இவருக்கு பிடிக்கல. இவரும் இன்னொரு ஃப்ரெண்டும் அந்த ரோசாஸோடைய கர்ஃபியூலாம் தாண்டி இந்த பக்கம் தாண்டி வராங்க. ஃபிலாசபர் ஃபிலாசபர்னு இது வரைக்கும் கிண்டல் அடித்தவங்க வந்து ரோசஸ் லைனை தாண்டி நீ வந்துட்டியா, ஓ ஃபிலாசபர் நீ வேறு மாதிரி ஆள் போல இருக்குன்னு டார்வின் மேலே ஒரு வேற ஒரு எஸ்டீம் ஒன்று வருது. இதுக்குள்ளே ஒரு சில செடிகள் கொடிகள்லாம் பார்த்து சில எஸ்டிமேட்ஸ்லாம் பண்ணுறாரு. ஏன் இங்கே பெரிய மிருகம் இல்லை, சின்ன மிருகங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரி மரம் வளருது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டிமேட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் கப்பலில் சுற்றி போய் தெற்க வந்து டேராடல் ஃபியூகோ சதர்ன் டிப்புக்கு போகிறாங்க. இந்த கப்பலில் என்ன இருக்குன்னா ஃபிட்ஸ்ராய் முந்தின டைப்பில் போகிறச்ச டேராடல் ஃபியூகோங்கிறது ஒரு ரொம்ப அந்தமான் மாதிரி ஒரு அபாண்டன்டு ஒரு ஐலண்ட், ரொம்ப பிரிமிட்டிவான மக்கள் மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க. அவங்க நாலு பேரை இங்கிலாந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த இங்கிலாந்து நாலு பேர் கூப்பிட்டு வந்து ஆறு மாதத்தில் அவங்களுக்கு இங்கிலீஷை கற்றுக் கொடுத்து யூரோப்பியன் மேனர்ஸை கற்றுக் கொடுத்து அவங்கள கிறிஸ்துவனாக மாற்றி எல்லாமே முயற்சி பண்ணி அவங்கள திருப்பி டேராடல் ஃபியூகோவுக்கு அனுப்பிச்சு மிஷனரி இதில் பண்ணேன். ஏன்னா நான் அந்த பக்தி மயம் இன்னும் போகல ஞாபகம், இந்த மிஷனரி சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் இவங்களாம் திருப்பி அனுப்பணும்னு சொல்லி அவங்கள. ஆனால் பக்திமயமாக இருந்தாலும் அஷருடைய 6000 வருஷம் கொள்கையை அவர் ஏற்றுக்கல. ஏன்னா அவர் ஜியாலஜிஸ்ட், அவருக்கு வந்து லயலுடைய பல கோடி வருஷத்து தத்துவம் தான் ஏற்றுக்கிறார், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த டேராடல் ஃபியூகோவில் இருக்கிற ஃபியூஜியன்ஸை திருப்பி அங்கே அனுப்பணும் அப்படிங்கிற மனப்பான்மையோட போகிறாங்க. அந்த டேராடல் ஃபியூகோ போன உடனே டார்வின் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இறங்கி பார்க்குறாரு அங்கே இருக்கிற யாரும் துணி ஒரு தொட்டு துணி இல்லை, எல்லாம் நிர்வாணமாக இருக்காங்க. அவங்களுடைய கண்டிஷன் வந்து தான் நினைச்ச இந்த சாவேஜ்னு இங்க லண்டன்ல இவங்களை பார்த்து சாவேஜ் நினைச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு சாவேஜா இருக்காங்க. இவ்வளவு சாவேஜா இருக்க முடியுமா? அங்க ஒரு பொண்ணு தாய்ப்பால் கொடுக்கறத பாக்குறாரு குழந்தைக்கு, இவளுக்கும் துணி இல்லை அவளுக்கும் துணி இல்லை, ஒரு பனி மழை கொட்டுது, ஐஸ் ஹெயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஹெயில் மழை கொட்டுது. அவ பாட்டு கண்டுக்காம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு அவரால் இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியல, இவங்களால வெளியே போக முடியல, கப்பல் உள்ள நடுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ சாவேஜாக இருக்காங்களே அப்படின்னு வந்து பார்க்குறாரு. அவங்க ஃபியூகோவில் இறங்கினா அவன் ரெண்டு பேரும் வந்து அப்படி இப்படி போய் அவன் துணியெல்லாம் இதை கட்டி போட்டுட்டு அவன் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கான் சந்தோஷப்படுறான். தேர் ரிவர்ட்டிங் பேக் டு தர் சாவேஜ். அவங்களால அந்த மக்களுக்கு மேலே எஃபெக்டே இல்லை, இவங்க சொன்னதும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்களுக்கு ஒரு பசில், எப்படி சாவேஜஸை கூப்பிட்டு வந்து இங்கே போனால் அவன் கலாச்சாரம் மாறுது, ஆனால் அவன் திரும்பி வந்தால் அவன் கலாச்சாரம் திரும்பி போயிடான், இவங்க மனுஷங்களா இல்லை என்ன இது, நம்ம ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோமா? ஆனால் பயாலஜிக்கல் ரெசிஸ்டாக இல்லை, அதாவது இவங்க மனுஷங்களுக்கு கீழே இவங்க மிருகத்தனம் அப்படின்லாம் சொல்லலை, ஒரு கல்ச்சரல் சுப்பீரியாரிட்டி தான் வருது. இவங்களுக்கு டைமில் இருந்ததுன்னா இவங்க கல்ச்சரலாக வந்திருப்பாங்க, நம்ம கல்ச்சர் டெவலப் ஆகிடுச்சு அவங்க கல்ச்சர் டெவலப் ஆகலை. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், யூரோப்பியன்ஸுக்கு என்ன தெரியும்னா, இங்கிலாண்டு வந்து கொஞ்சம் ரோமன் டைம்ஸில் பார்பேரியன் கண்ட்ரியாக இருந்தது, ரோமன்ஸ் வந்து இஜிப்சியன் டைமில் ஒரு பார்பேரியன் கண்ட்ரியாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு உண்டு, நம்மளுக்கு இருக்கிற அந்த வரட்ட கர்வம் அவங்களுக்கு கிடையாது இந்த விஷயத்தில் மட்டும். இந்தியாவிலையும் சைனாலையும் இந்த பிரச்சனையே கிடையாது, நாங்கள் தான் நம்ம தான் உலகத்துலேயே வசதி எப்பவுமே இல்லையா. ஆனால் இவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இவருடைய எண்ணம் என்னென்னா, இல்லை இவங்க வந்து கல்ச்சரல்லாம் இருந்திருக்காங்க, பட் எஸ்பெஷலி இவன் லண்டனில் வந்து இங்கிலீஷ் பேசி மேனரிசம் போட்டு க்ளோஸ்லாம் பண்ணதுனால அவங்கள பண்ண முடியும். இவர் பாதிரியார் மேலே அப்போ ஒரு நல்ல அபிப்பிராயம், ஏன்னா அவங்க பாதிரியார் எங்கே போனாலும் அவங்கள வந்து ஆல்கஹாலில், ஏன்னா இங்கிலீஷ்காரன் எங்கே போனாலும் முதல்ல ஆல்கஹாலோட தான் போவான், அவன் வியாபாரம் பண்ணுறச்ச முதல்ல சாராயத்தை விட்டு தான் அவன் கை கை கால் வரும். வெள்ளை இங்கிலீஷ்காரன்றதுல வெள்ளக்காரன் எல்லாருமே, இந்த பாதிரியார்கள் முதல்ல ஆல்கஹாலை தான் அவன் க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க, அவங்கள வந்து ஆல்கஹாலிசம் இஸ் பேடுன்னு எல்லா இடத்துலையும் பண்ண பார்ப்பாங்க. அவங்க வைன் மட்டும் குடிப்பாங்க பட் பொதுவாக இது பண்ணும். ஸோ டார்வினுக்கு வந்து இந்த பாதிரியார்கள் மேலே இந்த எத்னோகிராஃபிக் ஸ்டடி ஒன்று ஓடிட்டுருக்கு, அதாவது அவருடைய பயாலஜி ஜியாலஜி தவிர இப்போ மனிதர்களில் வந்து அவங்க மிருகமாக பார்க்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்வின் சொல்கிற வரைக்கும் இவன் தோ பீப்புள் சஸ்பெக்டட் தட் மேன் மே பி அன் அனிமல் பிகாஸ் ஏ சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், தே டோன்ட் கனெக்ட், சுப்பீரியர் பி கிரியேட்டட் பை காட், தட் இஸ் த பிரின்சிபல். அப்படி இருக்கிறச்ச அவங்க வந்து அந்த அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு இன்னும் வரலை. பட் ஸோ ஹியூமன்ஸை படிக்கிறது வேற, அனிமல்ஸ் படிக்கிறது வேற, ஹியூமன்ஸ் படிக்கிறது வேற. ஹியூமன்ஸை வந்து எத்னோகிராஃபி எத்னோகிராஃபிக் ஸ்டடியும் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு போன உடனே டேராடல் ஃபியூகோ தாண்டி திருப்பி வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு போகிறார், ஆண்டியன் மவுண்டன்ஸுக்கு போகிறார். அப்போது ஒரு எர்த் குவேக் நடக்குது, அந்த எர்த் குவேக்கோட விளைவுகள்லாம் பார்க்குறாரு. அந்த எர்த் குவேக் பார்க்கும்போது ஜியாலஜியோடைய கிளியர் எஃபெக்ட் தெரியும், எங்கெல்லாம் ஏறுது எங்கெல்லாம் இறங்குது அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன இதெல்லாம் பார்க்குறாரு. ஓ இது ரொம்ப ஜியாலஜிக்கல் கண்ணோடு நிறைய பார்க்குறாரு. அவங்களோட டிஸார்கனைசேஷனை பார்க்குறாரு. இந்த ஸ்பானியர்ட்ஸ்லாம் வந்து இங்கே எத்தனவோ பண்ணியிருக்காங்க, இவங்க ஒன்றும் டிஸார்கனைஸ்டாக இருக்காங்களே, கேஆட்டிக்காக இருக்காங்களேன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு மலை மேலே ஏறுறார், 13,000 feet ஆண்டீஸில் ஏறுறாரு. அந்த மேலே போனால் அந்த மலை சைடில் சீஷெல்ஸ் 13,000 feet அபவ் சீ லெவல் இன் த மவுண்டன்ஸ். அப்போ என்ன அர்த்தம், இதெல்லாம் கடல் கீழே இருந்திருக்கு, மேலே ஏறிடுச்சு, மலையே கீழேருந்து ஏறிடுச்சு. இப்போ ஜியாலஜி லயலோட தியரிலாம் ட்ரூவாக இருக்கணும். லயல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்து தாண்டி போனதில்லை. லயல் வந்து தியரியா சொன்னது எல்லாத்தையும் இவர் பார்க்கிறார், நேரடியாக கண்ணில் பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு இதில் ஒரு பிரமிப்பில் இருக்கார். அந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடுக்கு போகிறார், எங்கள் ஆண்டிஸோட ஈஸ்டர்ன் சைடு. அங்கே சில ஃபர் மரங்கள்லாம் பார்க்குறாரு. இந்த மரங்கள் எங்கே இருக்கணும்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்காவில் இருந்திருக்கலாம், இல்லைன்னா நார்த்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஆப்ரிக்காவில் இருந்திருக்கலாம். இங்கே இருந்திருக்க முடியாது, இங்கே எப்படி மரம் வந்தது? ஸோ என்டையர் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா அட் ஒன் டைம் மஸ்ட் ஹவ் பீன் அண்டர் த சி, கடற்கரையில் இருக்கும். இவ்வளோ மாற்றங்களா, அவருக்கு ஜியாலஜிக்கல் பார்வை ஒன்று தெரியும், இந்த செடியே இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த மரங்கள் எங்கே இவ்வளோ தூரத்தில் வந்துச்சு. இது ரெண்டாவது. இதில் எத்னோகிராஃபிக்லாம் அங்கே அடிமைகள் நடக்கிறத பார்க்குறாரு. 7 feet வாட்டர் சட்டமாக ஒரு நீக்ரோ இருக்கான், அவன் அடிமைத்தனம் இன்னும் முடியலங்க. அப்போ அந்த டைமில் தான் ஆக்சுவலாக இவர் கிளம்புற டைமில் தான் இங்கிலாண்டில் வந்து ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணணுன்றது லா பண்ணுறாங்க. இவர் வர டைமில் அங்கே பண்ணிட்டாங்க. அந்த டைமில் இந்தியாவிலையும் அவங்க காலனிஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அபாலிஷ் பண்ணுறாங்க. இங்கிலாண்டில் யூஎஸில் அபாலிஷ் ஆகலை. யூஎஸ்க்கு முன்னாடி நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அபாலிஷ் ஆகிறாங்க. ஆனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற நிறைய இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய வாதம் இருக்குது, இங்கிலாண்ட்லேயும் ஒரு பெரிய வாதம் இருக்குது. இதையும் ஞாபகம். டார்வின் வந்து எல்லாரையும் விடுதலை பண்ணணுன்ற எமான்சிபேட்டிங் மைண்ட் செட் வச்சுருக்கவர், ஸ்லேவரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒரு பயங்கர இவர் 5.75 feet ஃபேர்லி டால், வந்தாலும் 7 feet தான், பக்கத்தில் வந்து அப்படியே நடுங்கிறான். அதை பார்த்து அவர் கிட்டத்தட்ட கண்ணீர் வராமல் லெவலில் இருக்குது. இப்படிலாம் பண்ணுறாங்களே கொடுமை. இதையும் ஒரு வாயேஜ் ஆஃப் த பீகிளில் நோட் பண்ணுறோம். எத்னோகிராஃபிக் ஸ்டடிஸ்லாம் வேணலாம் செய்யணும், ஆனால் அதை பற்றி அவர் ஒன்றும் செய்யலை. ஏன்னா அங்கே செய்ய முடியாது, அதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக சமுதாய ரீதியாக செய்யணும். இங்கிலாந்துக்கு வந்து அப்புறம் செய்வார், சோஷியலி ஆக்டிவாக இருக்கார், பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருக்கார். இது நிறைய பேருக்கு தெரியாது டார்வின் பற்றி. ஸோ இதெல்லாம் பார்க்குறாரு. இதுக்கு அப்புறமா தான் ரொம்ப ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் அவருடைய வாயேஜ் ஆஃப் த பீகிளில் இருக்குது. இதில் இல்லை, நம்ம வந்து அது வரைக்கும் மக்கள் நினச்சது என்னன்னா பெரிய பெரிய மிருகங்கள் வந்து பெரிய பெரிய காடில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை, அப்படி இருக்க முடியாது. பெரிய பெரிய மிருகங்கள் வந்து அந்த காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் வந்து சாப்பிட முடியாது. எலிஃபெண்ட், ரைனோ, ஹிப்போலாம் வந்து திக் ஃபாரஸ்டில் இருக்காது. கிராஸ் லேண்ட்ஸ்லேயும் ஷார்ட் டேர்ம் குரோயிங் கிராப்ஸ் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இதை நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா அந்த செடியில் முக்காவாசி சீக்கிரமாக வளர்ந்து அதை சாப்பிடணும், இல்லைனா அதோடைய குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் வந்து மரத்துலேருந்து எடுக்க முடியாது. மரத்துலேருந்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். 99-98% ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் அன்இட்டபிள். இலையை சாப்பிட்ற மிருகங்களுக்கு கூட அந்த ட்ரீஸோட லீவ் சாப்பிட முடியாது. புல்லு, மூங்கில், கரும்பு இந்த மாதிரி இதுதான் வந்து செட் ஆகும். பெரிய பெரிய இலை இருக்கிறதுலாம் அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் குரோயிங் ஆனுவல் பிளான்ட்ஸாக இருக்கும். ஸோ பெரிய மிருகங்கள் வந்து இந்த மாதிரி இதை தான் சாப்பிடும். பெரிய மிருகங்கள்லாம் ஏன் வெஜிடேரியனாக இருக்குன்னு யோசிக்கிறேன். சராசரி மிருகங்கள்லாம் நான் கார்னிவரஸாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஹர்பிவரஸாக இருக்குது. இது என்ன, இதெல்லாம் யோசிக்கிறேன், இதெல்லாம் புதுமாப்பேன். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் யோசிக்கவே மாட்டோம், அது புதுமையாக சில ஐடியாஸ்லாம் பண்ணுறாரு. இவர் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பைதவே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கார். ஸ்பீஷீஸு, பிளான்ட்ஸு, இது அது எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கார். கலெக்ட் பண்ணி அப்பப்போ எல்லாம் அனுப்பிச்சிட்ருக்காரு, அனுப்பிச்சு நோட்ஸ்லாம் எழுதுறாரு. நோட்ஸ், எக்ஸ்டென்சிவ் நோட் டேக்கிங், எக்ஸ்டென்சிவ் இது பண்ணுறாரு. இவர் எவ்வளோ தூரம் பண்ணுறாருன்னா அஃபிஷியல் நேச்சுரலிஸ்டாக அந்த மிக்கார்மிக்னு ஒருத்தர் தான் இல்லையா, அவர் வெறுத்து போய் இவர் ரொம்ப பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் ரிசைன்மெண்ட் போயிடுறார், கப்பல்லேருந்து விலகி போயிடுறார். இவன் தான் நேச்சுரலிஸ்ட், எனக்கு வேலையே இல்லைன்னு இறங்கிடுறார். அந்த லெவலுக்கு வெறுப்பு வந்துரு. ஸோ இந்த சுச்சுவேஷன் ஆகுது. இதுக்கு அப்புறமா ஸோ டார்வின் கலெக்ஷன் வந்து அதுக்குள்ளே ஃபேமஸ் ஆகிடுது. அந்த பேப்பர்லாம் சிலதெல்லாம் படிக்கிறாங்க. டார்வினுடைய கலெக்ஷன் பெருசாகிட்டே போகுது. இதுக்கப்புறம் தான் கேலபாகோஸ் ஐலாண்டுக்கு போகிறார். கேலபாகோஸ் ஐலாண்டில் அவர் பாதி விஷயம் ஒழுங்காக புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் வந்து அந்த கேலபாகோஸ் ஐலாண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பல வருஷம் ஆகுது. டார்வினுடைய பயணம் போது அந்த ஸ்பீஷீஸ் ஐலாண்டுக்கு ஐலாண்டு தான் ஆமை வித்தியாசமாக இருக்குது, ஐலாண்டுக்கு ஐலாண்டு பேர்டு வித்தியாசமாக இருக்குன்றதெல்லாம் அவருக்கு தெரியல. பறவையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாரு, பிளைண்டாக கலெக்ட் பண்ணுறாரு. கேலபாகோஸும் கலெக்ஷனில் பண்ணுறாரு தவிர ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் பண்ணுறதில்ல, ஒவ்வொரு ஆமைக்கும் பண்ணுறது. அங்கேருந்து ஒரு இகுவானா ஒன்று பிடிக்கிறார். இகுவானாங்கிறது வந்து ஒரு லிசர்ட் மாதிரி, அதை எடுக்கிறார், குடும்ப மாதிரி அதை எடுக்கிறார், அதை டிசெக்ட் பண்ணுறாரு. அந்த உடம்பு எடுத்து அது வந்து லேண்ட் பிளான்ஸில் சாப்பிடல, லேண்டில் வாழ்ந்தாலும் கடல் கடையில் இருக்கிறத போய் சாப்பிடுதுன்னு ப்ரூவ் பண்ணுறேன். அதை ஆர்டிகல் எழுதுறாரு. அது என்ன தண்ணியில் போய் எப்படி சாப்பிடுது அப்படின்னு ஒன்று பார்க்குறாரு. ஆனால் அதோடைய பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்லாம் பெருசாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுக்கப்புறம் டாஹிட்டிக்கு போகிறார். டாஹிட்டிக்கு அப்புறம் நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போகிறார். நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவில் அவருக்கு ஒரு சலிப்பு வருது. அந்த மாவோரி மக்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, மாவோரி மக்கள்கிட்டேருந்து ஒன்றும் கற்றுக்கிறது இல்லை, அவங்களாம் கொஞ்சம் மிருகத்தனமாக இருக்காங்க, மக்கள்லாம் கொஞ்சம் முரட்டத்தனமாக இருக்காங்க. ஆஸ்திரேலியா போகிறார். ஆஸ்திரேலியா சிட்னியில் வந்த உடனே சிட்னி பார்த்து மிரண்டு போகிறார். ஏன்னா சிட்னி வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட லண்டன் மாதிரி ஜொலிக்குது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வெறும் அருகே நடக்குதான். லண்டன் மாதிரி ஜொலிச்சோன்னு இங்கிலாந்துக்காரன் எவ்வளோ மேதாவிப்பா அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் கர்வம் ஒன்று வருது. அம்மா 200 வருஷமாக ஸ்பெயின் கடையில் இருக்கிறான், போர்ச்சுகல் கடையில் இருக்கிற சவுத் அமெரிக்கா பார்க்குறோம், ஒன்றுமே டெவலப்மெண்ட் இல்லை, எல்லாமே பிடிச்சியும் விதமாக இருக்குது. இங்கே இங்கிலீஷ்காரன் வந்தவொடனே பாரு, எல்லாம் பாதி பேர் கான்வெக்ட்டுக்கு வந்தவன், அவன் என்ன மாதிரி ஒரு ஊரை டெவலப் பண்ணியிருக்கான், என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கான், எவ்வளோ ஒரு டெவலப் பண்ணியிருக்கான், ஒரு கர்வத்தில் இருக்காரு. ஸோ இதை முடிச்சுட்டு கோரல் ஐலண்ட்ஸ் போகிறார். கோரல் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப விசித்திரமான ஒரு நடனம். அவர் கங்காரு பார்க்குறாரு, டக் பில்ட் பிளாட்டிபஸ் பார்க்குறாரு. இது இந்த மாதிரி வேற எங்கேயுமே இல்லையா, இது ஏன் இங்கே இருக்கிற விசித்திரமான ஜீவன்கள் வேற எங்கேயும் இல்லை பசில், ஆனால் ஆன்சர் தெரியாது. நோட் பண்ண மாட்டுறாரு. இந்த என்ன எப்படி வந்துருக்க முடியும், இந்த பிளாட்டிபஸ் ஒரு ராட் மாதிரி இருக்கு, ஒரு டக் மாதிரி, ஒரு வாத்து மாதிரி, ஒரு மூக்கு இருக்கு, இந்த வால் ஏதோ தட்டுற மாதிரி இருக்கு, என்னடா என்ன க்ரீச்சர் இது, இதெல்லாம் பவுச் போட்டு என்ன குவாலா பேர் கங்காரு, இதுவும் எக்ஸ்டெண்ட் அனிமல்லாம் அவருக்கு தெரியாது. பார்த்து ரொம்ப பசில் ஆகிட்டு போகிறார். அப்புறம் கோரல் ஐலண்ட்ஸ்க்கு வரார். கோரல் ஐலண்ட்ஸை இவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து சயின்டிஃபிக்காக பவர்ஃபுல் இம்பேக்ட் பண்ணுறது அந்த கோரல் ஐலண்ட்ஸில் இருக்கிற வேலை பார்க்க நம்ம நினச்சிட்ருக்கோம். கோரல் ஐலண்ட்ஸ்லாம் அவருடைய ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் பெரிய இம்பேக்ட் இங்கிலாண்டில் வர்றது வந்து சயின்டிஃபிக் இம்பேக்ட் கோரல் ஐலண்ட்ஸ். கோரல் ஐலண்டுக்கு எல்லா கோரலுக்கும் என்ன தீஃபு, என்ன காமன் ஃபார்முலேஷன், அது என்ன, அது ஏன் இந்த மாதிரி அட்டோல் ஃபார்ம் ஆகுது, அதனுடைய ஜியலாஜிக்கல் எஃபெக்ட் என்ன, வெயிலில் பட்ட கோரல் எப்படி சாகுது, மழையில் பட்ட கோரல் எப்படி பிழைக்குது, அந்த சீயை எப்படி யூஸ், கடலை எப்படி யூஸ் பண்ணிக்குது, அதை எப்படி பிழைக்குது, அது எப்படி வளருது, தலைமுறை தலைமுறையாக எப்படி சேர்ந்துக்குது, வெவ்வேறு டைப் ஆஃப் ரீஃப் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்றதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக ஜியலாஜிக்கல் அண்ட் பயாலாஜிக்கல் ஆர்டிகல்ஸ் எழுதி அனுப்புகிறாரு. அதனுடைய கலெக்ஷன்லாம் பட்டு கோரல்ஸை பற்றி ஒரு பயங்கரமான தியரியை போட்டு இது பண்ணுறாரு. இதுக்கப்புறம் மொரீஷியஸ் வர, இந்தோனேஷியா போல, இந்தோனேஷியா போல இந்தியா வரல, மொரீஷியஸ் தீவில் போய் சிலதெல்லாம் கண்டுபிடிக்கிறார், ஆப்பிரிக்கா போல திருப்பி இங்கிலாந்துக்கு போயிடுறார். இந்த த்ரீ பிக்கஸ்ட் டிராபிக்கல் என்ன சொல்கிறது, பயாலஜி படிக்கணும்னா நீங்கள் வந்து அமேசானை விட்டீங்கன்னா இந்தியா, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா, அரண் மூணுதுமே போல. இவர் போனதெல்லாம் ஐலண்டு ஜியோகிராஃபி, ஐலண்டு ஐலண்டாக ரெண்டு ஐலண்டு, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, இது அவ்வளோதான். இது டார்வின் வந்துட்டாரா, அவர் புஸ்தகம் வாயேஜ் ஆஃப் தி பீகிள் பப்ளிஷ் பண்ணிட்டார், வெரி ஃபேமஸ், பயங்கர ஹிட், சயின்டிஃபிக் சர்க்கிள்ஸில் பெரிய ஹிட். இந்த டைமில் ஜோசப் ஹுக்கருங்கிறவர், அவருடைய இன்னும் மூணு பேர் சொல்லணும், ஹுக்கரோட நான் நீங்கள் முடிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஹக்ஸ்லிலாம் வளர்த்துருக்கலாம். ஹுக்கர் என்ன பண்ணுறாரு, ஹுக்கர் ஹக்ஸ்லி ரெண்டு பேருக்கும் பின்னாடி பயணம் வருது. ஹுக்கர் வந்து 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் அவருடைய பயணம் வருது. ஹுக்கர் வந்து கேப்டன் ராஸ் அப்படிங்கிற ஒரு அன்பு எரிபஸ்ன்ற ஒரு கப்பலில் போகணும்னு ஆசைப்படுறாரு. டார்வின் அளவுக்கு பணக்கார குடும்பம் இல்லை, ஆனால் அந்தஸ்து குடும்பம், கல்வி பெற்ற குடும்பம், மேல்தட்டு குடும்பம். அவருடைய அப்பா ஒரு பெரிய பாட்டனிஸ்ட், அவருடைய கனெக்ஷன் வழியாக இந்த கப்பலில் வந்து நான் நேச்சுரலிஸ்டாக போனோம், டார்வின் மாதிரி நானும் நேச்சுரலிஸ்டாகி பேர் பண்ணோம் அப்படின்னு. அந்த ராஸ் வந்து ஆல்ரெடி ஃபெல்லோ ஆஃப் த ராயல் சொசைட்டி, அவர் ஒரு ஜியாலஜிஸ்ட், கேப்டன் ராஸ் பேர் போனவர். மேக்னெட்டிக் நார்த் போல் முதல் முதல்ல போய் பிரிட்டிஷ் ஃப்ளாகை நட்டுட்டு வந்தவர், நிறைய ஜியாலஜியில் மேப் பண்ணியிருக்காரு, ஆர்டிக் ரீஜன்லாம் மேப் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் வரார், இந்த பையன் வரான், 22 வயசு பையன், டார்வின் 23, 22, அவ்வளோதான் வித்தியாசம். 22 வயசு பையன் சோனி. டார்வின் வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு கொஞ்சம் பாடி ஃபார்மாக இருக்கும், கொஞ்சம் இவர் வந்து ஹுக்கர் வந்து சரியான புஸ்தகம் போடு இல்லையே போக மாட்டார், புஸ்தகம் படித்து படித்து தான் அவர் பயாலஜி படிச்சுக்கிட்டேன். அதுவும் பிளான்ட்ஸ் மேலே ஒரு தனி மோகம், மாசஸ் மேலே, பாசி மேலே இப்படி ஒரு பாசம், என்ன முடியாத பாசம், இப்படி தான் இவருடைய வளர்கிறார். இவர் வந்து சர்ஜன் படித்து சர்ஜன் ஆகிடுறார். அன்லைக் டார்வின் ஹூ டசன்ட் பிகம் அ சர்ஜன், ஹுக்கர் பிகம்ஸ் அ சர்ஜன், அசிஸ்டன்ட் சர்ஜனாக ஒரு பதவி கிடைக்குது. இந்த கப்பலில் ராஸில், ராஸ் கப், ராஸோடைய எரிபஸ் கப்பலில் ஒரு சர்ஜன் இருக்கார், யாருன்னா கப் பாதியில் பதவி விலகிட்டு போனார் அந்த மெக்கார்மிக், அவர் தான் இந்த கப்பலில் சர்ஜனாக இருக்கார். இவர் தான் இப்போ நேச்சுரலிஸ்ட். ஐயோ மெக்கார்மிக்கா, அவனுக்கு எல்லா புகழும் போயிடுமே, ஏன்னா அவன் தான் சீனியர் சர்ஜன், நம்மளுக்கு ஒன்றுமே அவனோட வரக்காதே, நம்மளுக்கு பேரே வராதே, அவர் போய் என்ன வந்து சர்ஜனாக இருக்குன்றது. யார் யாரங்க பார்க்குறாரு அந்த ராஸ், யார் நீ, ராசே பெருசாக வச்சு விடையா, 27 வயசு தான் இருக்கும், யார் நீ, நீ எப்படி வரேன்னு ரொம்ப பொறுமையாக அவரை ஹேண்டில் பண்ணி, இல்லைப்பா அப்படி இல்லை, இப்படி சர்ஜன் இருக்கார் ஏற்கனவே, அவர் ஒரு நேச்சுரலிஸ்ட்டு, அவர் ஏற்கனவே டார்வின் கப்பலில் வந்தது. அப்போ கொஞ்சம் கேட்ட ஒன்றும் கடுப்பாக, நீ என்ன பெரிய டார்வினா அப்படின்னு கேட்குறாரு. இது திருப்பி சொல்கிறாரு, டார்வினே பெரிய டார்வின் இல்லையே, கப்பலில் போனோம் போதே டார்வின் ஆனார். நான் டார்வின் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு கொடுங்க, நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப பொறுமையாக இதை பார்த்துட்டு உங்களுக்கு. ஆனால் இவருடைய ஆர்வம் புரிய ஆர்வமும் டேலண்ட்டும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நீங்கள் அந்த பதவி வர முடியாது ஆர்டர். அவர் நான் எங்கள் அப்பா என்ன தெரியுமா, எங்கள் தாத்தா என்ன தெரியுமா, நான் சயின்டிஸ்ட் படிக்கிறேன் ஆச்சு பிடிச்சிங்கிற இதெல்லாம் ராஸ் கிட்ட ஓடாது. ராஸ் என்ன அவர் ரெப்புடேஷன் இருக்கு அப்படி இப்படி ராஸ் பார்த்து சரி நீ வா பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறேன். நான் ஒன்று தனியாக கலெக்ஷன் பண்ண விடுறேன். ஏன் ஹுக்கருக்கு பயம்னா, இவர் என்ன கலெக்ட் பண்ணி என்ன படித்தாலும் இவர் சயின்டிஸ்ட்னு பேர் வாங்கணும்னா கலெக்ட் பண்ணி அதை பற்றி எழுதுறதுக்கு பண்ணணும். சீனியர் ஒருத்தர் இருந்தானா எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுக்கணும். இவர் வந்து நேச்சுரலிஸ்டாக ஃப்ரெண்டாக போகல, சர்ஜனாக தான் போகிறார், அசிஸ்டன்ட் சர்ஜனாக தான் போகிறார். அஸ்டன் சர்ஜனாக ஒரு மரியாதையும் கிடைக்காது. நான் சொன்னேன் இல்லையா, விஞ்ஞானிகள்லாம் பேர் பிடிக்கிறாங்கன்ட்டு. என்ன பேர் பண்ணாலும் டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் சீஃப் அட்வைசர் தான் எல்லாத்தையும் பேர் பண்ணிப்பார். அந்த மாதிரி மெயின் சர்ஜன் முக்கார்மிக்கெல்லாம் வாங்கிப்பாருன்னு ஒரு பயம். இல்லை நான் அவனை தனியாக கலெக்ட் பண்ண விடுறேன், இல்லை நான் அவனை தனியாக இது பண்ண விடுறேன். முக்கார்மிக்கு வந்து இவரை பார்த்து பயப்படல, வாப்பானும் அவரை என்கரேஜ் பண்ணுறார். ராசோடைய மிஷன் என்னென்னா, சவுத் அமெரிக்கா சவுத் போலில் போய் சவுத் மேக்னெட்டிக் போலில் கண்டுபிடிக்கணும், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வேர்ல்டுடைய மேக்னெட்டிக் ஸ்பியர் ஏன் நடக்கிறது, ஃபீல்டோட இன்டென்சிட்டி ஏன் வேரி ஆகுது, காலத்துக்கு காலம் ஏன் மாறுது, நார்த் சவுத் ஃபீல்டு ஏன் மாறி ஆகுது. இதனால் அந்த அட்மிரல்டி ராஸோடைய கப்பலுக்கு ஒரு காப்பர் பிளேட்டிங்லாம் போட்டு 100,000 pounds 1830s தே ஸ்பெண்ட் 100,000 pounds டு ஃபர்னிஷ் எரிபஸ் அண்ட் இட்ஸ் கம்பேனியன்ஷிப் டெரர். டெரர்னு ஒரு கப்பல், யூல்னு ஒருத்தர் கேப்டன் போகிறாங்க, ரெண்டு பேரும் போகிறாங்க. இவங்க எங்கே போகிறாங்க, சவுத் அமெரிக்கா போல, டெனரிஃபும் போல, அண்டார்டிகா போகிறாங்க. அண்டார்டிகாக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போகிறாங்க. அண்டார்டிகாவில் போய் அண்டார்டிகான்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது. அப்போ இருக்கிற இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து அண்டார்டிகா போகலாம், நீங்கள் அங்கே வந்து கடல்லையே வந்து சவுத் போல் பட்டு பிடிக்கலாம், நார்த் போல் மாதிரி ஐஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அந்த தைரியத்தில் இவங்க போகிறாங்க, தேடிட்டு போகிறாங்க. யாருன்னா அந்த சொல்கிறவர் யாருன்னா, கார்ல் ஃப்ரைட்ரிச் கவுஸ் அப்படிங்கிற ஒரு மேத்தமேட்டிஷியன். அவர் இந்த கதையில் அப்புறம் வரமாட்டார், சரி விடுவோம். கனெக்ஷன் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். கவுஸை பிடிக்கிறவங்க யாரும் ஹுக்கரை பற்றி படிக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்பிக்கிட்டு இவங்க கப்பல் எடுத்து போகிறாங்க. கப்பல் போகிறச்ச இவர் போகிற கப்பல் முதல்ல டார்வின் இறங்கின முதல்ல அந்த ஐலண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பாவபாப் ட்ரீயை பார்க்குறாங்க. அதில் முக்கார்மிக் முதல்ல போகிறச்ச அந்த ட்ரீயில் வந்து ஒரு தன் பேரை கார்வ் பண்ணுறாரு. அது 8 வருஷம் முன்னாடி கார்வ் பண்ணது, திருப்பி போய் 2வது கார்விங் பண்ணுறாரு, நான் இங்கே அது 2 வருஷம் வந்தேன்னு சொல்லிட்டு அதில் இவரும் போகிறார். ஸோ அந்த கப் அந்த தீவில் போன உடனே இவர் டார்வின் பார்த்த அந்த எழுதினார் இல்லையா, அதெல்லாத்தையும் பார்க்குறாரு. அந்த கிளிஃபில் அந்த பேண்ட் இருக்கிறது, இந்த ஸ்பைடர் ஓடி வருது, ராத்திரி இந்த இது பண்ணுறது, சில விசித்திரமான இதெல்லாம் படிச்சுட்டு டார்வின் என்ன மாதிரி விஞ்ஞானி, எப்படி வந்து ஹம்போல்ட்டும் லயல் படித்த புஸ்தகம் படித்ததோடைய எஃபெக்ட் டார்வின் மேலே இருந்ததோ, டார்வினுடைய புஸ்தகம் படித்த எஃபெக்ட் இவருக்கு வருது. ஓஹோ, டார்வின் எவ்வளோ வர்ணனை பண்ணியிருக்காரு, ஒரு ஃபிலிம் கேமரா எடுத்து, அப்போ கேமராவும் கிடையாது ஞாபகம், என்ன அற்புதமான வர்ணனை பண்ணியிருக்காரு, எவ்வளோ அற்புதமான டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஒரு அற்புதமான பயாலஜிஸ்ட்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதில் கொஞ்சம் இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், செடி கிடிலாம் சேர்த்தோம்னா புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் பழசு தான் இருக்குது. சேர்க்க பார்க்குறாரு. கடலில் இருக்கிற பிராணிகள்லாம் நிறைய தேடி தேடி எடுத்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் அப்பா என்ன சொல்கிறாரு, ஹுக்கர், அதாவது ஹுக்கருடைய அப்பா வில்லியம் ஹுக்கருங்கிறவர், நீ நிறைய பாட்டனி பண்ணி நிறைய பிளான்ட் சாம்பிள்லாம் எனக்கு அனுப்பு அப்படிங்கிற. அனுப்ப முடியாது, ஏன்னா அட்மிரல்டி இவர் அனுப்பிச்சிருக்கு, அட்மிரல்டிக்கு தான் அனுப்பணும், நீ தனிப்பட்டு அனுப்ப முடியாது. அந்த ஹுக்கருங்கிற அப்பா வந்து கியூ கார்டன்ஸ்னு ஒரு லண்டனில் இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான ஒரு பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இருக்குது, அது நம்ம ஜூ மாதிரி, ஆனால் பொட்டானிக்கல் கார்டன், ஜூ ஜூன்றது ஜூலாஜிக்கல் கார்டன்ஸ், இது வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸ், நம்ம பாட்டன் சொல்லலை அவ்வளோதான், பொட்டானிக்கல் கார்டன்ஸ்க்கு எனக்கு அனுப்புங்கிறார். இவர் வந்து கலெக்ட் பண்ணுறாரே தவிர எல்லாம் முக்கார்மிக்கிட்ட தான் போகணும், ஆனால் திருட்டுத்தனமாக யாரோட தெரிஞ்சுட்டு அனுப்பிச்சுட்டு இருக்காரு அப்பாவுக்கு, பொட்டானிக்கல் கார்டன்ஸ்க்கு அனுப்பிச்சுட்டு. இதுக்கப்புறம் கேப் ஆஃப் குட் ஹோப் போகிறாங்க, அதுக்கப்புறம் கெர்கியூலன்னு ஒரு ஐலண்டுக்கு போகிறாங்க, ரொம்ப ஒரு பரிதாபப்பட்ட ஐலண்டு. அந்த ஐலண்டில் போனால் அந்த ஐலண்டு வந்து அதுக்கு முந்தின போனவங்க வந்து அதுக்கு டெசலேஷன் ஐலண்ட்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. கெர்கியூலன்னு ஒரு ஆள் போனாரே, அதனால் கெர்கியூலன் ஐலண்ட்ஸு. ரொம்ப விசித்திரமான ஐலண்டில் ஆர்க்டிக் சர்க்கிளில் இருக்கிற மாசஸ் எல்லாம் அங்கே பார்க்குறாரு, அங்கே இருக்கிற ஒரு 4-5 ஸ்பீஷீஸும் இங்கே பார்க்குறாரு. ஆர்டிக்குக்கும் அண்டார்டிக்குக்கும் இது வந்து சவுத் சதர்ன் மிஸ்டியரில் இருக்குது, அதுலேருந்து இங்கே எங்கேயும் வந்தது, நடுவில் எங்கேயுமே கிடையாது, ஒரு பெரிய பசல். இவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஹுக்கர் வந்து பல விஷயத்தை என்னெல்லாமோ தேடி பார்த்துருக்காரு. நான் டார்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்ல மாதிரி, ஒரு இந்த பேட்டகோனியா பக்கத்தில் ஒரு தீவில் இருக்கிறச்ச இவங்கெல்லாம் அந்த தீவில் இறங்கிட்டு இருக்காங்க, கப்பலை இறக்கிட்டு படகு போய் அங்கே நிற்கிது, அங்கே ஒரு கிளேசியர் மலை வந்து உருகி உடஞ்சி விழுது, அந்த மடை உடஞ்சி விழுச்சா அதனால ஒரு அலை ஒன்று அடிக்குது பாருங்க, ஒரு சுனாமி வருது. அந்த சுனாமி வரத டார்வின் மட்டும் பார்த்துட்டு கிடுகிடுன்னு போய் கரையில் இருக்கிற படகெல்லாம் இழுத்து ஓடிடுறாரு. சிங்கிள் ஹேண்டடாக அந்த படகெல்லாம் இழுத்து கரையில் இழுத்து, இல்லைனா அவங்க தண்ணியில் மாட்டினாங்க, அந்த படகை காப்பாற்றுறாரு. உடனே அவர் டார்வினுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்து அந்த பேக்கு வந்து டார்வின் சவுண்டுன்னு பேர் வச்சு, பின்னாடி ஒரு மலைக்கு டார்வின் மவுண்டன்னு அந்த கேப்டன் பேர் வச்சு எல்லாம் பண்ணுறார். இந்த சம்பவம் ஒன்று இருக்குது. அவர் என்னெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணாரோ, அந்த கோபாய் அட்வென்ச்சர், மிலிட்ரி அட்வென்ச்சர், இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணுறாரு இல்லையா, இவர் இந்த ஒரு தீவில் இந்த அட்வென்ச்சர்லாம் இந்த ஆள் பண்ணுறார். குக்கர் சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த அட்வென்ச்சரஸ் லைஃப்பில் போகிறாரு. அவன் மற்றவங்களாம் எவனடா போகிறான் அப்படின்றச்சு, இவர் காலங்காத்தால் எழுந்து எங்கேயோ மலை உச்சியிலெல்லாம் தேடி அந்த பாசியெல்லாம் பிடிச்சி போய் பாசி எடுத்துட்டு வர்றார். அவன் யாரும் இறங்க பாரு, ஏடா அவன் பாசியை போய் பிடிச்சி வரான்ட்டு. குக்கர் பின்னாடி தன்னை பற்றி எதிர்த்து, ஐ எம் அ பப்பட் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் பெர்ஹாப்ஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் மஸ்காலஜிஸ்ட் அப்படிங்கிற. மஸ்காலஜிஸ்ட்னா மாஸ்ல எக்ஸ்பர்ட் இருப்பான். மாஸ்ல எக்ஸ்பர்ட் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. மஸ்காலஜிஸ்டாக அவர் தன்னை அறிவிச்சுக்கிறார். இதை கலெக்ட் பண்ணுறாரு, இதில் தான் அது பண்ணுறார், ஆனால் அனுப்ப முடியல. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கார். இவர் சீ க்ரீச்சர்ஸ்லாம் பார்த்து டிசெக்ட் பண்ணி அதுலேருந்து சில எல்லாத்தையும் அதை அனுப்புறார். அப்பா கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது, ஏன்டா இப்படி வந்து வேலை ஜுவாலஜியாக பண்ணிட்டு இருக்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் ஜுவாலஜி, ஐ சென்ட் யூ டு பி எ பாட்டனிஸ்ட். ஒரு செடியும் உருப்படியாக அனுப்பலையே, ஏன்னா மெரின் க்ரீச்சர்ஸாக உட்காந்து டிசெக்ட் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இங்கே கெர்குல லென்ஸில் இவர் பண்ணுறதா அவருக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அந்த கப்பல் வந்து அந்த கெர்குல லென்ஸை விட்டு ஆஸ்திரேலியா போகுது. ஆஸ்திரேலியா போன உடனே ஹோபார்ட்னு ஒரு ஐலண்டுக்கு, டாஸ்மேனியா, அப்போ வேண்டிமென்ஸ் லேண்டுன்னு பேர் இருக்குது, இப்போ டாஸ்மேனியான்னு சொல்கிறோம், அங்கே போகிறாங்க. அங்கே கன் அப்படின்னு ஒரு லோக்கல் ஒரு பயாலஜிஸ்ட் ஒருத்தர டைம் ஆகிட்டார். சரி, இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கலாம், ஐ ஃபினிஷ் ஃபைவ் மினிட்ஸ். குக்கரோட தான் நின்றுன்னு ரெபி, சாரி ஐ ஒன்ட் கெட் டு ஹாக்ஸ்லி. ரெண்டு அட்வென்ச்சர், மூணு அட்வென்ச்சரை சொல்லி தான் எடுத்துரு. ஸோ இவர் போய் கன்னுன்னு ஒரு ஆள் இருக்கார், கன்னோட நிறைய கன் வந்து இவரை மாதிரி ஒரு என்தூசியாஸ்டிக், வா நான் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன், இது கொடுத்துக்கிறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு என்தூசியாஸ்டிக் பயாலஜிஸ்ட் அங்கே இருக்கார். நீ இங்கே தங்கிடு, அவனோடலாம் போகாத கப்பல், அண்டார்டிகா அவன் இங்கே போ, அவன் வந்து தெற்கு போகிறாங்கிறான், அவனோட போகாத இங்கிருந்தா இவருக்கு ரொம்ப ஆசை, இந்த மாதிரி செடியெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இல்லை இல்லை, ஹேவ் மை டியூட்டி டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த கப்பல் நியூசிலாண்டு போகிறது, நியூசிலாண்டுக்கும் போகிறார். சிட்னிக்கு போகுது, சிட்னியில் அங்கே ஒரு பெரிய பாட்டனிஸ்ட் வந்து பெரிய பார்ட்டி கிட்டிலாம் வச்சு இவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து, ஏன்னா இவங்க இங்கிலாண்டுலேருந்து வந்த கொஞ்சம் ஹை காஸ்ட் பீப்புள் இல்லையா, ஒரு நாலஞ்சு பேர் அங்கே இருக்கவங்க எல்லாம் ஒரே சொசைட்டி, கொஞ்சம் லோ சொசைட்டி, அங்கே இருக்கிற கவர்னர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு மரியாதை வச்சு கூப்பிட்டு பொண்ணுங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இதெல்லாம் பண்ணுறாச்சு. இவருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, நான் பாட்டனி பண்ண வந்தால் இந்த பொம்பளை என்ன எல்லாத்தையும் மில்ட்டிக்கில் பொலிட்டிக்ஸ் வந்து அட்ரஸ் பண்ண சொல்லுது, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் நியூசிலாண்டு போகிறாங்க. நியூசிலாண்டில் அதே மாதிரி கொலன்சோன்னு ஒரு பயாலஜிஸ்ட் பிடிக்கிறார். இந்த கொலன்சோ லோக்கல் நியூசிலாண்ட் ஆள், அவன் மவோரிஸ்லாம் வந்து நிறைய பயாலஜி தெரிஞ்சு பாட்டனி தெரிஞ்சுட்டாங்க, மவோரிஸ் கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற. டார்வினுக்கு மவோரிஸ்னால ரொம்ப மட்டமான ஒப்பீனியன், ரொம்ப சாவேஜ் அப்படின்னு. வெள்ளக்காரன் யாரும் மவோரிஸை வந்து சயின்டிஸ்டாக பார்க்கல. இந்த கொலன்சோ வாஸ் த ஃபர்ஸ்ட் கை. அவங்களுக்கு தெரியும்டா, அவங்க அதை பார்த்துருக்காங்க. நம்ம நாட்டில் காலின் மேகசின் ஒருத்தர் அந்த டைமில் இங்கே வந்து சொல்கிறார், இந்தியாவை பற்றி நீங்கள் வெள்ளக்காரன்லாம் நிறைய கற்றுன்றது, சம்ஸ்கிருதம் கற்று நீங்கள் ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, அவனுக்கு நிறைய தெரியும்டா, அவனை கேளு, தமிழ் தெரிஞ்சவன் தமிழுக்கு எடுத்துக்கோ, தெலுங்கு தெரிஞ்சவன் தெலுங்கு கற்றுக்கோன்னு. இதே ஃபீல்டு அங்கே கொலன்சோன்னு யாருக்குமே தெரியாத ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு செவி கேட்குற முதல் நாள் இந்த குக்கர். ஆமாம், அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு அவங்க வந்து, ஆனால் அவங்க அந்த மவோரிஸ் வந்து ரொம்ப சண்டை போடுற நம்ம தாலிபன் மாதிரி எப்போ தான் சண்டை போட்டே இருக்கிற ஒரு மனப்பான்மை, அதனால அவங்களுக்கு வெள்ளக்காரங்களுக்கு மேலே மரியாதை இல்லாமல். ஆனால் இவங்க அந்த ஐலண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப தெரிஞ்சுக்கார், பயங்கரமாக கேதர் பண்ணுறாரு யார், அந்த இதங்களை வச்சு, அந்த மவோரிஸை வச்சும் இவர் தானாக போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். நியூசிலாண்டை பற்றி கேதரிங் ட்ராயிங் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன், லெட்டர் சென்டிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை பற்றி நான் ஒரு எழுதலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பின்னாடி வந்து நியூசிலாண்ட் ஃப்ளோரா பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாரு. தட் ஃப்ளோரா புக் இஸ் வைட்டலி இம்பார்ட்டன்ட் டு டார்வின்ஸ் தியரி ஃபார்மேஷன் லேட்டர். இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே இவங்க அண்டார்டிகா போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க கெர்குல நெலன்ஸ்லேருந்து நான் சொல்ல மறந்துட்டேன், ஆஸ்திரேலியா வரதுக்கு முன்னாடி அவங்க தெற்க போகிறாங்க, எங்கள் சவுத் போல கண்டுபிடிக்க. அவங்க அந்த சேலிங் ஷிப்பை வச்சு, காப்பர் லைனிங் இருக்கு இல்லையா, அதை வச்சு பேக் ஐஸ்ன்னு இருக்கும், எப்படினா நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ராஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃப்ராஸ்டிங் மாதிரி இருக்கும், அதை இடிக்கணும். இடித்து இடித்து சேலிங் ஷிப்பு, ஷிப்பை முன்னாடி தள்ளி பின்னாடி தள்ளி பின்னாடி தள்ளி பின்னாடி சேலிங் ஷிப்பை என்ன பண்ணுவீங்க, மோட்டர் டீசல் வச்சா பண்ணிடலாம். அந்த கப்பலை வச்சு இடித்து இடித்து தள்ளி ஒரு 80 கிலோமீட்டர் இந்த ஃப்ராஸ்டிங்கில் போகிறாங்க சுற்றி, ஏன்னா பின்னாடி ஃபார்ம் ஆகிடும், சேலிங் ஷிப்பில் ரேடியோ இல்லாத காலத்தில் ரெஸ்கியூ பண்ண முடியாத காலத்தில் என்ன தைரியம் தான் ரெண்டு பேரும் போயிருப்பாங்க. போகிறோம் ரெண்டு கப்பலும் உள்ளே போகுது போகிறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒன்று பார்க்குறாங்க வாழ்க்கையில். அப்புறம் அதை தாண்டி அந்த அந்த பேக்கேஜை தாண்டி ஒன்று திருப்பி கிளியர் சி வந்துடுது. ஓ நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க. தூரத்தில் ஒரு வாழ்க்கையில் இருக்குது. அங்கே எல்லாம் பார்க்குறதெல்லாம் வெள்ளை, ஒரு செடி ஒரு பாசி ஒன்றும் கிடையாது, வெறும் தண்ணியும் ஐஸும். அதை தாண்டி போகிறச்ச திடீர்னு ஒரு பெரிய வாழ்க்கையினோ கக்கிட்டு இருக்கு. இட்ஸ் ஸ்பில்லிங் லாவா, இட்ஸ் ஸ்மோக்கிங், ஒரு சிம்பிள் ஆஃப் லைஃப், அது சிம்பிள் ஆஃப் ஃபயர். அதனுடைய லைட்டிங் எஃபெக்ட் ஸ்மோக் எஃபெக்ட்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா ஸ்மோக் இஸ் பிளாக், த லாவா இஸ் ரெட் அண்ட் இட்ஸ் ஃபியரி, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த மலைக்கும் ரெண்டு மலை இருக்குது, ஒன்று வாழ்க்கையினோ இன்னொன்று டார்மெண்ட். அதுக்கு கப்பல் பேரை ரெண்டையும் வைக்கிறாங்க, எரிவஸ் அண்ட் டெரர்ன்னு கப்பலுடைய பேரை அந்த மலைக்கு வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அதை பார்க்குறாங்க, சரி இன்னும் எங்கே போக முடியும், பார்க்க அங்கே ஒன்றும் இல்லை போகிறதுக்கு, மலையை சுற்றி போகிறான்ட்டு தாண்டி போனால் தூரத்தில் இந்த பிளயங்கில் கிளிண்டிங், என்ன கிளிண்டிங்னு பார்த்தா புதுசாக அப்படியே ஒரு ஐஸ் பிளாக் மாதிரி இருக்கு. தே டிஸ்கவர் அண்டார்டிகா. திஸ் அது வந்து அண்டார்டிகான்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஐஸ் பார். அது பின்னாடி எஸ்டிமேட் பண்ணுறாரு, அதுக்கு பின்னாடி ஒரு ஐஸ் ஷெல்ஃப் அப்படிங்கிறார், ஒரு மலை 1000 feet இடமே கிடையாது, ஃபியூர் ஐஸ் போ போ போ வந்துட்டே இருக்கு. த லேட்டர் எஸ்டிமேட் தட் த ஏரியா ஆஃப் தட் ஐஸ் ஷெல்ஃப் இஸ் 200,000+ square kilometers, bigger than the size of France. They call it the Ross Ice Shelf. இதை தாண்டி போக முடியாது, அதை மேலே ஏறக்கூட முடியாது. இந்த வாழ்க்கையினாவது கொஞ்சம் கிட்ட கிட்ட போகலாம், இது போகலாம், ரொம்ப ரிஸ்க்கு, போகல. திரும்பி போய் ஆஸ்திரேலியா போகிறாங்க. இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போயிடும். திருப்பி ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு போயிட்டு செகண்ட் அட்டாக் நம்ம போகலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே அதே அண்டார்க், அதே இந்த இன்னும் வேறு டைரெக்ஷனில் ராஸ் ஐஸ் ஷெல்ஃபை தாண்டி போக முடியுமா அப்படின்னு சுற்றி போகிறதுக்கு எதாவது வழி இருக்காங்க. அந்த போராட்டத்தில் என்ன ஆச்சு, ஒரு நாளில் இந்த விண்ட் ஐஸ் காத்து இல்லை, யூ கான் சேவ், பட் த கரண்ட்ஸ் ஆர் ஸ்டில் மூவிங், த வாட்டர் இஸ் ஸ்டில் மூவிங், த வேவ்ஸ் பஃபெட் தம் ஃபார் 58 days, தே ஆர் பவர்லெஸ் except by the waves. They are going closer and closer, and then they spot glaciers. They are going closer and closer to glaciers. என்ன பண்றது தெரியல, ஒண்ணு பண்ணல, என்ன பண்ணீங்க, சுத்தி வர ஐஸ், காத்து இல்ல, காத்து இல்ல, என்னது பண்ணுங்க. கிளேசியர் கிட்ட போறச்சா கடைசியில ஒரு 58th நாள் காத்து அடிக்குது, திருப்புறாங்க, காத்த வலிக்கிறாங்க, அங்க ஒரே மிஸ்டியா இருக்கு. அந்த இதை தாண்டிட்டு கீழ்ச்சிட்டு வராங்க, இப்ப பேக்கேஜ் தாண்டி வந்துட்டாங்க, ஒரே கிளவுடியா இருக்கு, கிட்ட போயிட்டே இருக்காங்க. ரெண்டு கப்பல் பக்கத்து பக்கத்துல வந்து பாருங்க, பாய்மர கப்பல் ரெண்டும் வருது. திடீர்னு அந்த கிளவுட் கிளியர் ஆகி வெரி க்ளோஸ் ரேஞ்சில் டைட்டானிக் மாதிரி ஒரு பெரிய ஐஸ்பர்க், போனாயிட்டி ஒன்றும் தெரியாது, மரணமயம், என்ன பண்ணுறது, ஃபுல் ஸ்டியரிங், ரட்டரை போட்டு திருப்பு, அதை பண்ணு, மா செயல், இந்த செயல் இழு, அந்த செயல் இழு. வந்தால் பின்னாடி இருக்கவன் பார்க்கல, நேரம் வந்து அவன் கப்பல் இவன் கப்பலில் இடிச்ச, ரெண்டு மாஸ்டும் கிளாஷ் ஆகி அது கிழிஞ்சு. இப்போ வந்து டெரிஃபிக் விண்ட்ஸ், அட்லாண்டிக், ஐ மீன் சாரி, சவுத் அட்லாண்டிக் விண்ட்ஸ், அண்டார்டிக் ஓஷன் இருக்கிற பயங்கர விண்ட், கேலில் மாட்டிகிட்டு இருக்கான், கண்ட்ரோல் பண்ண முடியல, இழுக்குது, கிழியுது, அப்சல்யூட் டெரர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையில் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் அட்வென்ச்சராக, எந்த இபுன் பத்தத்தாவும் எந்த மார்க்கோ அப்போலோ இதெல்லாம் வந்துச்சு கிடையாது, அப்படி ஒரு அட்வென்ச்சர். அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகுது, பார்த்தா ரெண்டு பெரிய ஐஸ்பர்க் நடுவில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கேப் எவ்வளோன்னா ரெண்டு, ஒரு கப்பலோடைய ரெண்டு மடங்கு விட்டு தான் இருக்குது அந்த கேப்பில், நம்ம போனோம் அப்படிங்க, யூ கான் கோ த்ரூ தட், இட் சூசைட் அப்படிங்கிறோம். கேப்டனை பார்த்து போறாங்க ரியோ போகலாம், நம்ம வந்து ரொம்ப தூரமான பயணம்னு நினைக்கிறோம், ஆனால் அண்டார்டிகாவை சவுத்தில் வந்துடுறாங்க, ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சவுத் அமெரிக்காலாம் பக்கத்து பக்கத்தில், ரியோ பிரேசில் போகலான்னு போகிறதுக்கு பதிலாக இல்லைல்ல, கேப்டன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது பண்ணுறான், பிரேசிலுக்கு போனால் ஒருத்தனும் கப்பலில் இருக்க மாட்டான், கப்பல் காலி அங்கே, எல்லாம் இறங்கி ஓடி போயிடுவானுங்க, திருப்பி கப்பலே ஏற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபாக்லண்ட் ஐலண்ட்ஸ்க்கு போகிறாங்க. ஃபாக்லண்ட் ஐலண்ட்ஸில் குழப்பம் இல்லை, திருப்பி மூணாவது ட்ரிப்பு அண்டார்டிகாவுக்கு போகிறாங்க. இந்த பைத்தியக்காரத்தை யூஸ் பண்ணுங்க, they hate it. Everybody hates this tyrant. Now Ross is a hated person. அவனோட போய் அந்த அண்டார்டிக் முடிச்சுட்டு திருப்பி வராங்க. இப்போ ஒன்றுமே கண்டுபிடிக்கல, ஏன் போனோம், ஏன் பைத்தியக்காரத்தனோ, அதாவது அந்த உசுறு போன பிரமாணம் வி கிராஸ் தி அண்டார்டிக் சர்க்கிள் ஃபார் த லாஸ்ட் டைம், நெவர் டு சீ இட் அகேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் லண்டன் வந்துடுறாங்க. லண்டன் வந்துட்டோமா, புக்கர் வந்து தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறச்ச டார்வின் மீட் பண்ணுறாரு. ஸோ டார்வின் ஸோ அந்த இந்த டைமில் ஹக்ஸ்லி உடைய பயணம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வாலஸோட பயணம் ஆரம்பிக்குது. இன்றைக்கி நேரம் சொல்ல வாய்ப்பு இல்லாதனால அதோட நான் நிறுத்திக்கிறேன். அவங்களுடைய ஹக்ஸ்லியோடைய பயணமும் பயங்கரம் அற்புதமான பயணம். அதுவும் அவர் வேறு மாதிரி பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூ கினிக்கும் போகிறாரு. அங்கே பல வித புது புதுமையான இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. சீ ஸ்குவட்னு ஒரு இது ஒரே ஒரு மிருகத்தை மட்டும் சொல்லிட்டேன். இந்த சீ ஸ்குவட்ன்ற ஒரு மிருகத்தோடைய கண்டுபிடிக்கிறார். அந்த சீ ஸ்குவட் என்னென்னா, ஒரு தலைமுறை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் அடுத்த தலைமுறை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபார்மாக மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும். இது ரெண்டு ஸ்பீஷீஸ் ஒரு பவுஷமாக நினச்சிட்டு இருந்தோம். ஒரே ஸ்பீஷீஸு பை ஜெனரேஷன் இட் சேஞ்சஸ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் டசன் ஈவன் லுக் லைக் இட் ஒன் டசன் லுக் லைக் தி அதர்ன்ற அளவுக்கு இஸ் ஒன் ஆஃப் இஸ் டிஸ்கவரிஸ். அவர் நிறைய கண்டுபிடிக்கிறாரு. இவர் வந்து குக்கர் வந்து காதல்லாம் ட்ரை பண்ண பார்த்தாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை இல்லையா அந்த இதெல்லாம். இவர் வந்து காதல்லாம் என்னன்னே பிடிக்காதவர் ஒரு ஆஸ்திரேலியன் பொண்ணை காதலிச்சு ஒரு காதல் கதை ஒரு வேற ரொமான்டிக் ஸ்டோரி வேற நம்ம ஓடுது. ஸோ அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நடக்குது. பட் த கிரேட்டஸ்ட் ஹீரோயிசம் ஆஃப் ஆல் இஸ் ஆல்ஃப்ரட் ரசல் வாலஸ். அவர் கதைக்கும் டைம் இல்லை. ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். கேள்வி இருக்கேன்.